சேவா குறித்து பிறகு தாய் திராஜரஸ்தி வேதாந்த சித்த விஜான கனஸ்வரூபம் விஜான விசாரணீட்சம் தயாநிதிம் தேரபகாம் சரண்யம் தேவம் அயக்ரீவமகம் பிரபத்தியே ஸ்ரீசைலவும் சாத்ம பிதாமகஸ்ய ஸ்ரீவாசதூரே கருணைகபாத்திரம் ஸ்ரீதேவநாதாரியக்கு பார்த்தபோதம் ராமானுஜாரியம் குருவர்யே ீமாராயணாக்கியமாயிரமதேஜிகாயீலபூர்ணாய நமோ நம भरताय वरं नमो तस्मै प्रथमोदाहरणाय भक्तिभागं विरचितमदेवदत्तप्रियं कथितो राघव मधुका प्रभावः ओजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरं मारुतकविताकं वन्दे वाल्मीकि गोकुलं वाल्मीके मुनिसिंहस्य कविता वनचारिणः सिन्वन् रामकथानादं कोलयाति वरं कथितम् ரகுநாத்தீத்தமஸ்தாஞ்சலிம் பாஷ்பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமதராட்சசாந்தகம் வைதேகீ சகிதம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே மத்யே புஷ்பசமாதலே மணிமயே வீராசனே சுஸ்திதம் அக்ரே வாசயதி ஸ்ரபஞ்சனஹ்ருதய தத்வமுனிப்யஃ பரம் யாக்யாந்தம் பரதாதிபிஃ பரிவ்ருதம் பாபம் பஜே ஷ்யாமளம் ராமபிரான் லங்கைக்கு போகணுன்றதுக்காக வானர சைன்யங்கள் அத்தனையும் சென்று உத்ரீவன் நேதாவாக இருந்துட்டு இந்த சமுத்திரத்தை கரையில வந்து சேர்ந்துட்டு இந்த சமுத்திரத்து கரையில பார்த்தோம்னா இந்த பக்கம் ஒரு பெரிய சமுத்திரம், அந்த பக்கம் இன்னொரு சமுத்திரம், இது வானர சமுத்திரமாக இருந்துருக்கான். இந்த வானர கூட்டம் மொத்தம் இந்த தென் பக்கத்துல வந்து சேர்ந்ததை பார்த்த உடனே பூமியே கீழே தாழ்ந்து போச்சோம். பூமி தாழ்ந்து போய் வடக்கு பக்கம் வசந்து போயிட்டான். அதனால்தான் ஹிமய பருவத்தது மேல வசந்தது மேல வந்துட்டு இது பூமி தாழ்ந்து போச்சுன்னு கம்பநாட்டாழ்வான்னு சொல்றேன். அப்படி ஒரு சன்னிவேசம். இதே சமயத்துல லங்கையில ராவணன் மந்திரசபைய கூட்டி அங்க நடந்த விஷயங்கள்லாம் பார்த்து யோஜனை பண்றான். ஆவிலாச புரிய லங்கா சர்வா ஹனுமதா கிருதா கிம் கரிஷ்யாமி பத்ரம்பா கிம்வோ யுக்தம் அனந்தரம் என்பதாக சொல்லுகின்றார். லங்காயாந்து கிருதம் கர்ம கோரம் திருஷ்டா பயாவகம் ராட்சசேந்திரோ ஹனுமதா சக்கரேணேவ மகாத்மனா அப்ரவீத் ராட்சசான் சர்வான் ஹ்ரியா கிஞ்சித் அவாங்முகா. அந்த ராவணன் பெரிய சபையை கூட்டியிருக்கான். அந்த சபையில பேசுறான், பேசுச்சேயே கிஞ்சித் அவாங்முகா, தலையை தொங்க போட்டுட்டு பேசுறான். இத்தனை நாள் வரைக்கும் ராவணனுக்கு அந்த தலையை தொங்க போடுறதுன்றது என்னன்னே தெரியாது. எப்பவும் நிமிர்ந்துதான் பேசுறவன். அப்படி பேசுறவன் இன்னைக்கு தலையை தொங்க போடுன்றதுக்கு காரணம் என்ன அப்படின்ட்டு இந்த லங்கை உள்ள யாருமே புக முடியாது, யாருமே நுழைய முடியாதுன்னு ஒரு நிலை இருந்துருக்குன்னு இருமாப்புடன் இருந்தவனுக்கு ஒரு போயும் போயும் ஒரு குரங்கு உள்ள நுழைஞ்சி நுழைஞ்சதோட மாத்திரம் இல்லாமல் அந்த வனத்தையே அசோக வனத்தை அழிச்சு ராவணரை சேர்ந்த அரக்கர்களை வதம் பண்ணி அதோட மட்டுமில்லாமல் லங்கா பட்டணத்தையே அழிச்சிட்டும் போயிட்டேன். இப்படி நெருப்பு வச்சு கொளுத்துட்டும் போயிட்டேன். இத சொல்லிக்கிறதுக்கே அவமானமா இருந்துட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு ஆபத்து வந்திருக்க, இப்ப என்ன சமாதானம், என்ன பண்ணலாம்னு மந்திரசபையை கூட்டி ஆலோசனை பண்ற. இதுல சொல்லிச்ச ராமாயணத்துல வால்மீகி ராமாயணத்துல ராவ ஹனுமார் அந்த நன்றியை மட்டும் கொடுத்து நேர்ன்றதுதான் வந்து. நான் கம்பராமாயணம் சொல்லிட்டு லங்கையை அனுமார் கொளுத்திட்டு போன பிற்பாடு வே ராவணன் விஸ்வகர்மாவை கூட்டு பழையபடி அந்த லங்கை பழைய பொலிவோடு இருக்கும்படியாக நிர்மாணம் பண்ணி கொடுக்கணும்னு கேட்கறதாகவும், விஸ்வகர்மா அதே மாதிரியே பண்ணி கொடுக்கறதாகவும், அதுக்கப்புறமா முன்ன காட்டிலுமே இன்னும் ரொம்ப நன்னா போயிட்டு இந்த சுண்ணாம்பு வீடுக்கு ஏற்கனவே இருந்ததுனாக்க வீடுல ஏதனா சுண்ணாம்பு அடித்தோம்னாக்கா புது வீடாட்டம் ஆயிடுச்சோ இல்ல புது வீடு காட்டிலுமே நன்னா இருக்குன்னு சொல்லுவோமே அந்த மாதிரி ஆயிடுச்சோன்னு ராவணன் சந்தோஷப்பட்டான்னு சொல்லி சொல்றார் கம்பநாட்டாழ்வான் கம்பராமாயணத்துல. இங்க வால்மீகி அதை பத்தி சொல்லல. இப்ப இந்த நடந்த ஒரு இதை பாக்குற ஆவிலாச்சு புரியலங்கா சர்வா ஹனுமதா கிருதா கிங்கரி சாமி பத்ரம் வகா கிம்போ யுக்த மனந்தரம். என்ன பண்ணலாம் இந்த லங்கையில இருக்கிற மொத்தம் லங்கைய மொத்தம் பாழ் படிச்சுட்டு போயிட்டா, அதையில இந்த குரங்கு வந்து இப்படி கெடுத்துட்டு போயிடுச்சு, இது வரைக்கும் யாரும் நுழையறதுக்கே பயப்பட்ட ஒரு இடத்துல இப்படி ஒரு நிலை ஏற்பட்டது, இதுக்கு மேல என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னான். உங்களோட எதுக்கு நான் கேட்கிறேன் அப்படின்னு கேட்டேன், மந்திரி பிரிகி சஞ்சுக்தா சமர்த்தையர் மந்திரிதன்மையே பித்திரையர் வாபி சமானார்த்தை பாந்தவியர்பி பாதித்தை பாதிக்கை சகிதோ மந்திரயித்வா எஸ் கர்மாரம்பான் பிரவர்த்தையேத்து தெய்வீட்டு குறித்தே யத்னம் தமாகவோ புருஷோத்தமம். இதுல மூணு விதமான மனுஷர்களை சொல்ற, இதுல புருஷோத்தமன் புருஷன் அதாவது மத்தியமன் புருஷாத்தமன் அப்படின்னு மூணு விதமாக இருந்துட்டு இருக்கு. புருஷோத்தமனாக இருந்துருக்கவன் உத்தம புருஷனாக இருந்துருக்கவன் ஒரு கட்டம் நேருவதற்கு முன்பாகவே மந்திரிகள் எல்லாம் கூட்டு இல்ல ஆப்தாளர் இருக்கவாளை கூட்டு பந்துவர்க்கத்தில் இருக்கவாளை கூட்டு நண்பர்களை கூட்டு அவளை எல்லாரையும் இதுக்கு உண்டான நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு அவர்கள் சொல்ற பிரகாரம் செய்யறதுன்றதற்கான யார் செய்யறானோ அவன்தான் உத்தமமான புருஷன் என்பதாக சொல்லுகிறது. ஏகோர்த்தம் விமர்சேத் ஏகா தர்மே பிரகிருதே மனஹா ஏக காரியான குறித்தே தமாகூர் மத்தியமும் நரம். ஒருத்தன் வந்து கேக்குறான், கேட்ட பிற்பாடு அவ சொல்றதுல ஒரு பாதி ஏற்றுகிறது பாதி ஏற்றுக்காத விட்டு வர்றது. இந்த மாதிரி அவளை கேட்டதும் எடுத்துட்டு தன்னுடைய அபிப்பிராயத்தையே திணிக்கிற மாதிரி இருந்துருக்கிறவனா இருந்துருக்கவன் மத்தியமமானவன். மூணாவது யாருன்னா குணதோஷம் நிஷ்டித்தியா தத்வா தெய்வ வியபாசிரயம் கரிஷாமி எக்காரியம் உபேட்சேத் நராதமகா. இதுல குணத்தையோ தோஷத்தையோ பார்க்காத எத்தையோ ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருப்போம்னு பண்ணிட்டு இருக்கவன் இருக்கானே அவன் நராதமன்னு சொல்றது. நான் இப்ப இந்த லங்கைக்கு தலைவராக இருந்திருக்கிறபடினால உங்க எல்லாரிடத்திலயும் நான் கேக்குறேன், நானு இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லி சொல்லுங்கோ, நீங்க சொல்ற பிரகாரத்துக்கு நான் மேல என்ன பண்ணலான்றத தீர்மானம் பண்றேன்னு அவர் சொல்ற. இத்யுக்தா ராட்சசேந்திரேண ராட்சசாஸ்தே மகாபலாஹா ஊசுஹு பிராஞ்சலய சர்வே ராவணம் ராட்சசேஸ்வரம். ஒவ்வொருத்தரா கைய கூப்பிண்டு சொல்ல ஆரம்பிக்கிறா. நான் என்னன்னா இந்த ராமன் கணக்கு இந்த லங்காபுரிக்கு வந்துட்டாக்க என்ன பண்றது என்ன சமாச்சாரம் பத்தி என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்கிறா. அப்போ ஒவ்வொருத்தரா சொல்ல வர்றது அதுல சில பேர் சொல்றாளா, நீயே இத பத்தி கஷ்டப்படுற, நீங்க உன்னுடைய பராக்கிரமம் எப்பேற்பட்ட பராக்கிரமம், ஆகையில உனக்கு மேல பராக்கிரமசாலியாக இந்திரஜித் இருந்துருக்கான், இவெல்லாம் இருந்துருக்கே கண்டிப்பா ராமன் நீ ஜெயிச்சிட போற, தானரேந்திரோ மகாபாகோ வீரியோ சிக்தோ துராததா விகிரிய வசமா நீதா கும்பீனசா சுதாவா நிர்விதாஸ்தே மகாபாகோ நாகாகுத்வாரசாதனம் நீ ரசாதலம் பாத்தாள லோகத்துக்கு வரைக்கும் போயிட்டு நாகாசுரர்கள்லாம் கூட அதாவது நாகர்கள்லாம் கூட நீ ஜெயிச்சுட்டு வந்திருக்கவனாக இருந்துருக்க, வாசுகி தக்ஷகன் சங்கன் ஜதி இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவாள்லாம் கூட உங்கசமாக ஆயிருந்திருக்கான், அப்படி இருக்கச்சு நீ என்னத்துக்கோசரம் பயப்படக்கூட, போயும் போயும் குரங்குக்கும் ஒரு மனுஷனுக்கும் நீ பயப்படுறது இல்லை, அதையால நீ விசாரப்படாத, அதையால தேவதெல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது இருந்துருக்கா, ஒரு சாதாரண மனுஷன் அந்த ராவணத்துல போய் நீ என்னத்துக்கு பயப்பட போற, கத்தனே நீ ராவணன் நீ ஜெயிக்க போற, அதனால நீ விசாரப்படாதுன்னு சொல்லிட்டாரான். இந்த பிரகஸ்தன் துர்முகன் வஜ்ரதன் நிகும்பன் வஜ்ரஹன் இவெல்லாம் வந்து இந்த சத்ருசேனைகள்லாம் நானே பண்ணி விடுறேன், நீ என்னத்துக்கு விசாரப்படுற, நாங்களே ஜெயிச்சிருவோம், நீ என்னத்துக்கு விசாரப்படுறேன். சர்வ சாகர பரியந்தம் தசைலவனகானனம் கரோம் யவானராம் பூமிம் ஆஜ்ஞாபயிதுமான் பவானி. அந்த பிரஹஸ்தன் சொல்றானா, இது வந்து ராட்சச சைன்யத்துக்கெல்லாம் சேனாதிபதி, இது அபாண்டவாஸ்தவம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி, அதாவது ஜென்மேஜர் யாகம் பண்ணச்சு பாம்பே இல்லாதபடி பண்ணுறேன்னு சொல்லி சொன்னார். அந்த மாதிரி இவன் முதல்ல இதுக்குதான் முன் முதல் காரணமா இருந்திருக்கிறது இவன் தான். பிரஹஸ்தன் சொன்னாங்க, நீ கட்டளை இருக்கேனாக்க இந்த பிருத்திவி மண்டலத்துல எங்கேயுமே வானர் கும்பலே இல்லாதபடி நான் பண்ணிடுறேன். சர்வான் சாகர பரியந்தான் சுதையில வனக்கான நாம் கரோம் யவானதான் பூமி ஆஜ்ஞாபித்துமாம் பவானு, வானரவே இல்லாதபடியா பண்ணிடுறேன்னு சொல்லி சொல்றானா. அங்கிருந்து இன்னும் சமத்துவம் சொல்றானா, காமரூபதரா சூரா சுபீமா பீம தரிசனாகா ராட்சசாவா சகசிராணி ராட்சசாதிபதிச்சிக்காக. இந்த ராட்சசர்கள்லாம் அவ்வளவா இஷ்டத்துக்கு ரூபத்தை எடுத்துக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவர்களாக இருந்துருக்கா. அப்படி இருந்துருக்கச்சு இந்த ராட்சசர் எல்லாமே குரங்கு ரூபத்தை எடுத்துட்டு போய் அந்த ராமனை ஹதம் பண்ணிட்டு வந்துள்ளான்னு ஒரு பக்கம் சொல்றானா. இன்னொருத்தர் சொல்றானா, கும்பகர்ணனுடைய பிள்ளை நிகும்பன் சொல்றானா, என்ன ஒத்தன் அனுப்பிச்சியானா போறோம், சுக்ரீவன் ஹனுமந்தம் சர்வான் செய்வாக்கிரவானு, சுக்ரீவன் ஹனுமான் எல்லாரையும் சேர்த்து நான் மொத்த வானரானே நான் அழிச்சுடுறேன், நீ விசாரப்படாதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தனா சொல்லி சொல்லிட்டு இருக்கானா. இப்படி சொல்லிட்டு கேட்டு அங்க விபீஷணர் அங்க கூடவே இருந்தேரான். அப்ப நிதானமா சொன்னாராம், சர்வான் வாரயத்தா விபீஷணா அப்ரவே அஞ்சலில் வாக்கியம் புனப்பிரத்யுபவேசியதானு. எல்லார் நடுவுலயும் கை கூப்பிண்டு ராவணனிடத்துல சொல்லி சொன்னாலாம், இவெல்லாம் தும்மு தும்முன்னு ஆயுதத்தெல்லாம் கையில எடுத்துட்டு தான் போறேன் அந்த வயசே போறேன் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தது போக, இப்ப நிதானமா ரொம்ப ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். நாம இப்படிப்பட்ட சில பேர்லாம் இருந்திருக்கே அவ விஷயத்துல ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னாக்க ரொம்ப ஜாக்கிரதையா அவளை எப்படி ஜெயிக்கலாம், எதிராளிய பலம் என்ன, எதிராளிய ஒரு எந்த இடத்துல வீக்னஸ், இது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அப்புறமா பார்க்கணுமே தவிர இல்லாட்டா நம்ம பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டானா. ஆகையில இது சொல்றேன், ஒவ்வொருத்தால் விபீஷணர் அவன் சொல்ற விக்ரமாஸ்தாத சித்தந்தி பரீட்சை விதிநாகிருத்தாக அப்புறமத்தம் கதம் தந்திரம் விஜிகேஷும் பலேஸ்தீதம், இதெல்லாம் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா பாக்கணும். நீ அனாவசியமாக இவ ஏதோ ஒரு முன் கோபத்துல காரியம் பண்ணுவானாக்க அது வந்து நமக்கு காரியமே ஆகாது. ஆகையில நாம கட்டு போயிடும், மொத்த காரியமே கட்டு போயிடும். நான் உனக்கு நான் சொல்றேன் நானு, புரியும் தாரயதே பாணேகி தீயதாமசியமைதிலி யாவன்னு சகஜாம் சாஸ்வாம் பகவரத்ன சமாக்கலாம். நீ கணக்கு நீ சீதா பிராட்டிய கொண்டு கொடுக்கலன்னாக்க ராமர் இந்த லோகத்தை இந்த லங்கா பட்டணத்தையே அழிச்சுடுவே, அதுல துளி கூட சந்தேகமே இல்லை. நாவஸ்கந்து நோர்லங்கான் தாவத் சீதா பிரதியதான், உனக்கு லங்கை கணக்கு இருக்கணும்னு நினைச்சியானாக்க நீ உடனே சீதையை நீ கொண்டு கொடுத்துடு. நான் சொல்றேன், எல்லாரும் எதையோ சொல்லுவாளே தவிர இத வந்து நல்லத்தை யாரும் சொல்ல மாட்டான். அது சொல்றவாரும் குறவு, அது கேட்கறவாரும் குறவு. நான் உனக்கு நல்லத்தை சொல்றேன், ஹிதம் சத்யம் தோகம் புரோகி தீயதாம் செவி மைதிலி. உனக்கு சித்தத்தை சொல்றேன், சத்தியத்தை சொல்றேன், உனக்கு நல்லத்தை சொல்றேன், இவனுக்கு மைதிலியை நீ கொடுத்துரு, தயவு செஞ்சு கொடுத்துரு. ஆகையால நீ விசாரப்படாத, ஆகையால அப்பதான் நீ விசாரம் இல்லாத இருக்கலாம், இல்லைன்னா இந்த விசாரப்பட்டுட்டே தான் இருக்கணும். இத விபீஷணன் கைகூப்பிந்து நல்லத்தனமா சொல்றான், விபீஷண வச திருத்தா ராவணோ ராட்சதேஸ்வர தருவான் பிரதிவேதம் கிரகம். இது யாருக்குமே தான் விரும்பாதத கணக்கு சொன்னாக்க அது மேல கேட்டுக்க மாட்டான். போன்ல நமக்கு பிடிக்கிறத யாரெல்லாம் சொன்னாங்கன்னு வச்சுக்கோ, நம்ம விசாரணாக்க அந்த போனை வச்சுருவாங்க. அந்த மாதிரி ராவணனும் என்ன பண்ணிருக்கான், இப்படி நமக்கு பிடிக்காத வார்த்தைய இத்தனை நாள் வரைக்கும் உன்னை ஜெயிச்சிருவான்லாம் சொல்லியிருந்தது போக, இப்ப போய் அதாவது நாம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தது போக ராவணன் உன்னை ஜெயிச்சிடுவான், லங்கையே பாடா போயிடும், இதெல்லாம் போனா ஒம்பிராணனை காப்பாத்திக்கணும்னா லங்கையில இருந்த ராட்சதாரெல்லாம் காப்பாத்தணும்னாக்கா நீ சீதா பிராட்டியை கொடுத்துடும்னு விபீஷணன் சொன்னது ராவணனுக்கு பிடிக்கலையா. போறோம் இதோட சபையை நிறுத்திக்கலாம்னு சொல்லிட்டு சபையை கலைச்சிட்டு கலந்து பட்டு போயிட்டானா. சபையை கலைச்சிட்டு பட்ட போன பிற்பாடு அவன் வீட்டுக்கு பட்டு போயிட்டான். அந்த வீட்டுக்கு அந்த ராவணனுடைய பவனம் பெரிய அரண்மனை இருந்துருக்கு. அந்த அரண்மனைக்கு ஏகாந்தத்துல போய் நாம சொல்லுவோம், சபையில சொன்னா இவன் புரிஞ்சுக்க மாட்டேன்றான், இது நாம எப்படியான நல்லப்படுத்தணும்னு சொல்லி விபீஷணர் அங்கிருந்து ராவணன் வீட்டுக்கு வரையறான். சராவணம் மகாத்மானம் விஜனே மந்திரன் நிதம் அத்தியம் வசனம் ஹேது நிச்சிதம். எல்லாம் பெரிய சபையெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஆற்றலா இருந்திருக்கிற மந்திரிகள் மாத்திரம் இருக்கிற இடத்துல ராவணன் இடத்துல போய் அந்த ஹிதார்த்த சொல்றா விபீஷணர், அக்னிஸ்லோபா அக்னிசாலாசு ததா பிரம்ம கலீசான் சரி திருபாணி திசியந்தே அண்ணா ராவண நான் சில வார்த்தை சொல்றேன். இங்க பார்த்தோம்னாக்க நிறைய அபசர்ணங்கள்லாம் ஏற்படுறது. பெருமாளுக்காக நிவேதனம் பண்ணி வைக்கிறதுக்கு பார்த்தோம்னா அந்த பதார்த்தத்தெல்லாம் எறும்பு வந்துடுறது, ஈ வந்துடுறது, அசுத்தமா போயிடுறது. யாகத்துல ஹோமம் பண்றதுக்காக வைக்கிற பதார்த்தங்கள்லாம் அக்னிஸ்தோமத்துல அக்னிசாலை எல்லாம் பார்த்தோம்னாக்க இதெல்லாம் வந்து ஈ எறும்பெல்லாம் வந்து அந்த ஹவியத்தெல்லாம் அந்த பிரசாதங்கள்லாம் நாசம் பண்ணிடுறது. இதெல்லாம் அபசகுணமாக இருந்துருக்கு. ஆகையில நான் சொல்றேன், தயவு செஞ்சு சீதா பிராட்டி கொடுத்துறதுதான் தோன்றது, நல்லதுன்னு தோன்றது. சதைவம் பிரஸ்துதே காரியே பிராயசித்தம் இடம் சமம் ரோஜையே வீர வைதேகி ராகவாங்க பிரதீயதான். அதை கணக்கு இந்த சீதா பிராட்டி இங்க இருக்கிறதுனாலதான் உனக்கு இவ்வளவு தூர சிரமங்கள்லாம் ஏற்படுறது. சரியா போயிடும், அந்த சீதையை ராமனிடத்துல கொடுத்துரு, நீ பழையபடி சௌக்கியமா இருந்துருக்கலாம். பயன் பஸ்யாமிகுதம் நராகவ பிராப்தி ஜாது மீதிலையும் பிரசங்கவானுதரமேதிரவீன். இவர் சொல்றா விபீஷணர், உள்ளார உனக்கு எவ்வளவு நல்லத நான் சொல்றேன், நானு இந்த உனக்கு மாத்திரம் இல்ல அரக்கற்குள்ளெல்லாம் அழியக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்றேன், நானு நீ சீதைய தாமரத்துல கொண்டு கொடுத்துருவோம். இது மொத்தத்தையும் கேட்டுட்டு அதுக்கு பதில் சொன்னானா, எனக்கு எந்த பயமும் இல்ல, கட்டாயம் ராமன் திரும்பி சீதையை பெறப்போறது இல்ல, நீ என்னத்துக்கு சொல்லின்றிருக்க போறோம் அப்படின்னு சொல்லிருந்தான். ராஜா மைதிலி காமமோகிதா மைதிலி காமமோகிதனா இருந்திருக்கிறதுனால சீதா பிராட்டி அடைய வேணாடு ஒரே விஷயத்தையே நினைச்சிருக்கிறதுனால கிருஷமா ஆயிட்டானா. அவன் கிருஷமா ஆனதோடு மாத்திரம் இல்லாமல் பாப்பா பாப்பேன கர்மனா, அந்த பாப்பம் பாப்பகாரியத்தோட ஆகுமோ அப்படி ஆயிட்டானா அவன். இந்த மாதிரி இவன் போன முன்னே மறுபடியும் பெரிய சபையை கூட்டுறானா, சபையை கூட்டி இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலே, இது யோஜனை பண்ணிட்டு இருக்கானா, எனக்கு என்னமோ இந்த அடையணும்னு ஆசையா இருந்துட்டு இருக்கு. ஆகையால நீங்க நீங்க எப்படி இதுக்கு வழி என்னன்றத நீங்க சொல்லுங்கன்னு ஒவ்வொருத்தரா மறுபடியும் கேட்க ஆரம்பிச்சுட்டானா. ஒரு நல்லதோ கெட்டதோ, சுகமோ துக்கமோ லாபமோ இல்ல இஷ்டமோ ஹிதமோ அஹிதமோ எதுவா இருந்தாலும் தர்ம கர்ம கர்மா இதுகள் எல்லாவற்றிலையும் நீ உங்களை கேட்டு இத்தனால் வரைக்கும் நான் போவேன் எதுலையும் இதுவரைக்கும் எனக்கு தோல்வின்றதே வந்ததே இல்லை. அதையால நான் கேறேன் அதுக்குதான் மேல நான் என்ன காரியம் பண்ணலான்றத தீர்மானம் பண்ண போறேன். நான் சீதைய வெட்டக்காரன் வீட்டிலேருந்து தூக்கி வந்தேன். இன்னி வரைக்கும் அவள் என்னுடைய படுக்கை அறிக்கை அவர் வரத்துக்கு சம்மதிக்காத இருந்திருக்கா. சாமே நை செய்யாம் ஆரோடும் இச்சதி அலத காமினி திருஷுலோகேடு கரான்யாமே நசீதா சதுர்கி எத்தா. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு மூணு லோகத்திலையும் சீதைக்கு சமமானமான வேற யாரையுமே நான் பார்க்கல. இப்படி இருந்திருக்கே இங்க நடந்தது ஒரு குரங்கு வந்து இப்படி ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்துது. அதுவா கபிலங்கேனா கிருத்தன் முகது அதையால இப்ப என்ன பண்றது என்ன இந்த பெரிய சபை கூடிதான் பண்ணணும். அதில் நீங்க சொல்லுங்கோ வரக்கூடிய ராவணன் கேட்கிறான் சர்வமேதன் கிருதம் அப்ரதிமம் சர்வ விதி கும்பகர்ணன் முதல் முதல்ல கேக்குற கேள்விக்கு விபீஷணன் சீதையை கொண்டு கொடுத்துருன்னு சொல்லி சொல்றது அது வேற விஷயம். கும்பகர்ணன் கேக்குறான் அன்னைக்கு கேட்கச்சு அன்னைக்கு சீதையை கூட்டிட்டு வரைச்சு ராமனையும் லட்சுமணையும் ஏமாத்திட்டு தூக்கிட்டு வரைச்சு எங்கெல்லாம் கேட்டுட்டுதான் தூக்கி வந்தேன்னா தூக்கிட்டு வரல. என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு கேக்குறதுன்றது இருக்க இது சர்வாத்மனா உள்ள சர்வமேதன் மாதாஜா கிருதம் அப்பிரதிமந்தவன் ஆதாவே கர்மனா. அயல நீங்க சபையை கூட்டி நீங்க சொல்ற பிரகாரம் நான் கேக்குறேன்னு சொல்ற உனக்கு ஏற்றது அல்ல உனக்கு தகுந்த நீ எங்களுக்கு கட்டளை இது என்ன பண்ணணுமோ அதை பார்த்து பண்ணலாம். கிரியமான துஷ்யந்தி அவியம் சக்கரத்தை அயதேஷு பச்சாத் பூர்வ கர்மாணி கர்மாணி அபிஜிக்கீரசதி சாபகரியாணி தனவேறு தயாலயோ. ஒரு கால் பண்ண ஆரம்பிச்சான்னாக்கா இதனுடைய விளைவு என்ன இருக்கும்ன்றது யோஜனை பண்ணாதே மொத்த காரியத்தையும் பண்ணிவிட்டு அப்புறமா இதாயிட்டேன்னு பாரதத்தை பண்ணிட்டு அதை விளைவை பத்தி அது சரியில்லை. அயல் இப்ப நீ என்னவோ காரியம் கொடுத்து இப்ப திருஷ்டியா துவயேதம் மகதார்த்தம் காரியம் அப்புறத்தை சிந்தித்தம் இப்போ நீ எதிர்பார்க்காததெல்லாம் இப்ப நடந்து இதுக்கு மேல என்னத்துக்கு வரும் இதெல்லாம் கேட்டு கிடக்குற வா நான் உதவி போட்டு ஜெயிச்சுட்டு வந்து வர்றேன் நீ என்னத்துக்கு வரும் இதெல்லாம் விசாரம் படுற போட்டும் போயிருந்தேன் சண்டை போடுறதுதான் முக்கியம். மயாதுராமே கர்மாட்சயம் கிராய சீதா வசகா பவிஷ்ய ரமஸ்வ காமம் பிபாகிரவாருணியும் என்ன பிச்சுரு நான் போய் ராமன் லக்ஷ்மணன் எல்லாரையும் வம்சம் பண்ணிட்டு அவளைதான் சாப்பிட்டுறான்னு நீ நிம்மதியோட நீ இருந்து பண்ணு கும்பகர்ணன் சொல்றாராம். அந்த கும்பகர்ணன் முடிச்ச உடனே மகாபாஷன் ஒருத்தன் அவன் சொன்னான் என்னத்துக்கு சீதையின்னு போய் கெஞ்சிண்டு உட்கானிருக்க நீ பலாத்கரிய அனுபவிச்சிட வேண்டியதுதானே பலா குக்கூட ஒருத்தர் மகாபல குக்கூட ஒருத்தர் என்னன்னா கோழி மாதிரி கோழி வந்து எப்படி பலாத்கரிச்சு அதனுடைய பேடைய அனுபவிக்குமோ அந்த மாதிரி நீயும் அனுபவிச்சுட்டு போன ஏன் இந்த மாதிரி பண்ணிருக்க அப்படின்னா அதுக்கு ராவணன் சொல்றான் அந்த காரியம் என்னால பண்ண முடியாது ஏற்கனவே எனக்கு ஒரு சாபம் வந்திருக்கு புஞ்சிகஸ்தலான்னு ஒரு அப்சரஸ்திரி அந்த புஞ்சிகஸ்தலைய அவள் பிரம்மாவனுடைய பிரம்மலோகத்துக்கு போயிட்டே இருக்கு அவளை அது ரொம்ப பரிபவப்படுத்தி மனபங்கப்படுத்தி எல்லாம் பண்ணிட்டேன் அதே நிலையில பிரம்மலோகத்துக்கு போய் பிரம்மாவனிடத்துல போய் சரணம் புகுந்தா அப்போ பிரம்மா அவளுக்கு நேர்ந்த கதியை அறிஞ்சு என்னை பார்த்து சொன்ன, இனிமே யாரானா ஒரு பெண்ணை கணக்கு அவளுடைய இஷ்டம் நீ பலாத்கரிச்சியானாக்க உன் தலை மொத்தம் நூறு உடஞ்சு போயிடும்னு சொல்லி தப்பம் போட்டு அதை நினைச்சிட்டுதான் நான் இப்போ அவகிட்ட பலாத்கரிக்காது இருந்துட்டு இருக்கேன். நானு இல்லாட்டா எனக்கு ஒண்ணும் இது பெரிய விஷயமே இல்லை என்பதாக ராவணன் சொல்றானா. இப்படி ராவணன் எல்லாம் சொல்லிட்டு இருக்கச்சு மறுபடியும் அந்த விபீஷண சொல்றா, எவ்வாறு நீ பண்ற காரியம் எதுவுமே நம்ப இல்லை. நல உன்னோட பேசின்றிருக்கான இந்த கும்பகர்ணனாட்டம் இந்திரஜித்தாகட்டும் நிகும்பனாட்டம் வேற மகாபாஷ்ரமோ மகோதரனோ யாருமே ராமனுக்கு எதிர நிக்கவே முடியாது வாய்வா யாருமே. அப்படிப்பட்ட பராக்கிரமசாலி ராமன் ராமன் கணக்கு ஜீவிச்சிருந்தா உன்ன ஜீவத்தியோட உடவே மாட்டேன் ராமன். ஏன் உன்னை உடவே மாட்டேன்னாக்க எங்க போனாலும் சரி மருத்துவர்களாலே காப்பனாக இருந்தாலும் இந்திரனாலேயே காப்பாற்றப்பட்டவனாக இருந்தாலும் ரசாதலத்துக்கு வாத்தல பாத்தல விட்டாலும் சொல்லக்கூடிய ரசாதலம் வரைக்கும் நீ எங்க போனால் உன்னை உடவே மாட்டேன். ஆகையால நீ கட்ட நானு நீ இந்த காய்வா வார்த்தையில நம்பவே நம்பாத என்று சொல்ற. கதன்னு ரமா பவிதா பயன்னு நரேனே கதாச்சு நந்தர்வ மகோர பயன் சக்கே பதகோரகேபியம். இவங்க எக்ஷத்திலாம் பயம் இல்லைன்னு சொன்னா கூட ராவணிடத்துல இருந்து பயம் இல்லைன்றது எப்படி உனக்கு இருக்கு? கட்டாயம் நீ பயந்து தேவாந்த கோவா பின்னராந்த கோவானோ திரதோ மாத்மா அகம்பனரி சமானசாரா தபும் நகட்டாயுதி ராகவஸ்யான். அவன் தேவாந்தகனோ அதிகாயனோ அதிரதனோ யாகம் பணம் யானா இருக்கட்டும் யாரும் ராவனுக்கு எதிர நிக்கிறதுக்கு அவ மொத்த பேர் அப்படிப்பட்ட பராக்கிரமசாலியாக ராவன் இருந்துட்டு இருக்க. தயவு செஞ்சு மறுபடியும் நான் உனக்கு சொல்றேன் இவா வார்த்தையெல்லாம் கேட்காத அப்படின்னு சொல்லி விபீஷணன் சொல்றேன். விபீஷணன் சொல்றதெல்லாம் கேட்ட உடனே பக்கத்துல இருக்கானோ பக்கத்துல இருந்துட்டு பயணம் முக்கே சத்வேன வீர்யேன பராக்க தைரியேன சைவேன தேஜசாக ஏகக்கூலேஸ்மின் குருடோ விமுக்தா இவ்யாதகனிச்சயேன. குணத்துல ஒருத்தன் கணக்கு வீரியம் பராக்கிரமம் தைரியம் இந்த மாதிரி தேஜஸ்வி இதெல்லாம் இல்லாதவனா ஒருத்தன் பறந்திருக்கான் சொல்ல அது யாருன்னா உன் தம்பிதான். இப்படிப்பட்ட ஒரு வீரியமும் இல்லாத பராக்கிரமும் இல்லாத தேஜஸும் இல்லாத வெறும் பேடியாக இருந்திருக்கிறவன் இந்த விபீஷணன் தான் பரிகாசிக்கு. இவனை போய் பார்த்து இவ சொல்றான்னு சொல்றான்னு சொல்லிட்டு ஒரு மனுஷர்கள்ட போய் பயப்படுறிய நீ நியாயமா நியாயமா இது இது கேக்குறான். அயல் நீ ஒண்ணும் இவன் வார்த்தை எல்லாம் ஒன்னும் விசாரக்கூடாது. ஐராவதத்துக்கு மேல இருந்துட்டு இருக்கிறவனையே ஒன்னும் முடியல. இந்த கீழே இருந்துட்டு இருக்கிற மனுஷன் ஒண்ணு என்ன பண்ணிடுவான், நீ ரத்னா நீ சுபூஷணானி வாசாந்தி திவ்யானி மணி சரித்ரானு சீதாஞ்ச ராமாயணி வேத்ய தேவீம் வசேம ராஜன் நிகவீத சோகா. மறுபடியும் சொல்றானா விபீஷணர், இவெல்லாம் ஏதோ ஒரு ஆத்திரத்துல உன்னை ஸ்தோத்திரம் பண்றதுக்காக சொல்ற வார்த்தை இது. இவ வார்த்தையை நீ கேட்காத. நீ என்ன பண்ணணும், இடத்துல இருக்கிற நிறைய தனங்கள் ரத்னங்கள் எல்லாத்தையும் பிரியணங்கள்லாம் எடுத்துட்டு போய் சீதா பிராட்டியும் அழைச்சிட்டு போய் ராமன் காலில் விழுந்து ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி அவரிடத்துல கொண்டு சீதா பிராட்டிய சமர்ப்பிச்சுட்டேனா நீயும் நிம்மதியா இருக்கலாம் நாங்களும் நிம்மதியா அரக்கர் குலமும் நிம்மதியா இருந்துட்டு இருக்கோம். தயவு செஞ்சு நான் பண்றேன் நீ இத பண்ணு அப்படின்னா விபீஷணர் எவ்வளவு சொன்னாரோ கேட்கலையாம். சுனிவிஷ்டம் ஹிதம் வாச்சம் விபீஷணம் அப்ரவீத் பருஷம் வாக்கியா திருப்பி ராவணன் சொன்னானா, அந்த ராவணன் சொன்னான், ராவணன் தானா சொல்லல, யமன் பூந்துட்டானா, யமன் பூந்துட்டு வச்சானா, என்ன சொல்றான் அப்படின்னா, யானா மிகிலம் ஞாதி நாம் சர்வலோகே ராட்சசாம் ஞாதிகள் இருந்துட்டா நெருப்பே தேவையில்லையா அப்படியே அவளுக்கு. அந்த மாதிரி எனக்கு நல்லது ஏற்படுறத உனக்கு ஒன்னும் பிடிக்கலையா, உனக்கு ஒன்னும் பிடிக்கல, ஆகையில நீ இந்த வார்த்தையை நீ சொல்ற நீ சொல்லி சொல்றாரா. சுனிவிஷ்டம் ஹிதம் வாக்கியம் முக்தமுக்தம் விபி அப்ரவீத் பருஷம் வாக்கியம் ராவணா காலச்சோதிதா. சுனிவிஷ்டம் இது அர்த்தம்லாம் சொல்லவே வேணாம், அவன் பேசுறதே அவ்வளவு நன்னா இருந்துட்டு இருக்கான், அந்த இனிமையாக பேசுறத பார்த்ததுனாலேயே அவன் சொல்றத அப்படியே ஏற்றுக்க வேண்டியது போக, அப்போ அதையும் ஏற்றுக்காத இருந்துட்டு இருக்கானா அவன். இது ராவன் ஹிதம் வாக்கியம், இது செவிக்கு மாத்திரம் இனிதாக இல்லை, இவனுக்கு இருக்கிற துர்தசையே போகும்படியாத வார்த்தை இது, பச்சமான வார்த்தை இது, இது அனபிமதமாக இருந்தால் கூட விட ஒண்ணாததாக இருந்துட்டு இருக்கிற இந்த வாக்கியத்தை இதனுடைய விஷயம் சிக்காமல் சொல்றான். வாக்கியம் இந்த வாக்கியம் ஏதோ பாதி சொல்றானா இல்ல, முழுசா போ சொல்றான். இது வாக்கியம் முக்தவந்தம், இது எத்தனையோ சம்வத்சரம் ஒரு சம்வத்சரம் ஆச்சாரியாளிடத்துல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த ஒன்னிடத்துல இருக்கிற பிரீத்தியினால விபீஷணன் சொல்ற. ஆகையால இந்த முக்தவந்தம் விபீஷணம் விபீஷணனை வாக்கியம் அப்ரவீத்து அப்படின்னு சொல்ற. பருஷம் இவத்த கூட தெரிஞ்சுக்காமல் ஹிதம் சொன்னவன போய் அவனுக்கு ஒரு கடும் சொற்களை சொல்லி சொல்றானா, தீமனங்கெடுத்தாய் அப்படின்னு சொல்லி பிரத்யுபகாரம் சொல்ல போக அவனுக்கு பார்த்து அவன கடும் சொற்களை என்ன சொன்ன, பருஷம் வாக்கியம் அப்ரவீத்து, அவன் சொல்லக்கூடிய ஹிதத்துக்கெல்லாம் எதிராக இருந்திருக்கிற வார்த்தை சொன்னவன் யாரு, ராவணன். அந்த ராவணன்ற பேர் மாதிரி அவனும் காரியத்தை நடத்தினான். ராவணம் அப்படின்னா ராவயதி ரோதயதின்னு அர்த்தம். அந்த பரஹிம்சத்தை அவனுடைய தொழிலா இருந்து எல்லாரையும் ஆழ்த்தே அவனுடைய காரியமா இருக்கிறதுனால அவனுக்கு ராமன் ராவணன், ராமஹான்னா ரமயதி ராமஹா, எல்லாரையும் கழிப்புற செய்பவன் ராமன், எல்லாரையும் அழப்பண்ணுவன் ராவணன். ஆகையால உன் பேருக்கு தகுந்த மாதிரி காலச்சோதிதா நீயா சொல்லல, அவன் பிராதா சொன்ன வார்த்தையும் கேட்டுக்காத, நீ இப்படி பண்றதே இது பண்றது எத்தனால ஏற்படுறதுனாக்க, அவன் ராவணனா சொல்லல காலச்சோதிதன், இப்பவே உனக்கு யமன் அவன் உள்ள பூந்துட்டான், ஆகையால நீ அவன்தான் சொல்றான்னா. என்ன சொன்ன சொன்ன வார்த்தை வேற ஒண்ணும் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் ஞாதி, என்னுடைய பெருமை உனக்கு பொறுக்கல, ஆகையாலதான் நீ இப்படி பண்ணிட்ட, நீ என்ன போய் அவமானப்படுத்தணும்னு ஆசைப்படுற, ராமன் காலில் விழணும்னு நீ சொல்றிய, இந்த காட்டில் வேற ஒண்ணும் கிடையாது. கிருஷ்ணன் குகஷ்டம் வேதஞ்சனான், லோகத்துல எத்தனையோ விஷயத்துலேருந்து பயம் இருக்கு, அந்த பயங்கள்ல எல்லா தற்காட்டிலும் பயங்கரமாக இருந்துட்டு இருக்கிறது ஞாதி பயம்ன்றதுதான். ஆகையால இந்த ஞாதி பயத்தை நான் வந்து நீ அடையிற அப்படின்னால, ஆகையால நீ வார்த்தை நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு பார்த்த உடனே அவன் மறுபடியும் சொல்லி சொல்றானா, யதா பூர்வம் கஜஸ்நாத்மா கிருஷ்ய ஹஸ்தேன வீர விஷய தியாத்மோதேகம் ததா அனாதிபுதம் யோன்யஸ்தேதம் ஏகம் விதம் பிரூயாத் வாக்கியமேதம் அஸ்மின் முகூர்த்தே நபவேத் வாந்துதி குலம் சொன்னான். அஸ்மின் முகூர்த்தே நபவேது குலபாம்சனன் விபீஷணன பார்த்து ராவணன் சொல்ற வார்த்தை. இன்னொருத்தர் கணக்கு இந்த வார்த்தை இவ்வளவுனா சொல்லியிருந்தாருனாக்கா அவ உடம்புல தலை நின்றுருக்காது, நான் தலையை துண்டிச்சிருப்பேன் நானே. ஆனா உங்களுடேன்னு சொன்னதுனாலதான் தம்பி ஆகிட்டதுனால போனா போயிட்டு போறதுன்னு நான் இவ்வளவு நாய் விட்டுருக்கேன். குலத்துக்கு கோடாரி கூண்பாட்டு நீ ஆயிட்டியே என்று சொல்ற. கஜா பூர்வம் கஜஹாஸ்நாத்ரா திருஷ்ய ஹஸ்தேன வயிர் தூஷய ஆத்மனோதேயம் ததா அனாரியேஷ சௌஹதம். ஒன்ன மாதிரி இருக்கவாளோட கூட நட்புன்றதே ரொம்ப இழப்பம். ஒரு யானை இருந்துருக்க அத நல்லா குளிப்பாட்டி எல்லாம் பண்ணிடுவோம். அந்த அரைச்சல் வரத்தையே அந்த வழியில் இருந்தா அந்த புழுதி எடுத்து குளிப்பாட்டினது மொத்தம் இருக்கும். அப்படின்னா போறாங்க எடுத்து தள்ள மண்ணை வாரி போட்டுக்கும். அந்த மாதிரி நீ என்னோட கூட இருந்துட்டே இருந்து எனக்கே மண்ணை வாரி போடுற மாதிரி நீ ஆகையால போறோம் போய் சொல்லி சொன்னாங்க. இதுக்கு மேல கேட்டுக்க முடியலையா வீட்டு நாழ்வானால உடனே கிளம்பிட்டேறான். உத்தபாத கதா பாண்டு ரொம்ப கோபம் வந்திருக்கான் விபீஷணனுக்கும். இவ்வளவு நாய் இவரைக்கும் விபீஷவே இல்லை, இப்பதான் கோச்சுட்டான். தன்னோ தா மாத்திரம் இல்லாத பெரிய அழைச்சிண்டு அந்தரிட்சகத ஸ்ரீமான் பிராதாவை ரிப்பான் அங்கேருந்து கிளம்பிட்டானா. அந்தரிஷகதா ஸ்ரீமான் பேர் சொல்ற ஸ்ரீமான் அப்படின்னு சொல்றதுக்கு என்னன்னா இனிமே அவருக்கு வரப்போறது கைங்கரிய ஸ்ரீ. நாள் வரைக்கும் லங்கையில எவ்வளவு பணக்காரனா இருந்தா கூட அது மொத்தத்தையும் உதறி தள்ளிட்டு வரக்கே அவன ஸ்ரீமான். அப்போ அவன் கலந்து ஒரு வார்த்தை சொன்னான், தர்மபத்தேஸ்தா இதமே வாக்கியம் நக்ஷமாமி அக்ரஜசதி. நான் இத்தனை நாள் வரைக்கும் ஜேஷ்ட பிராதா பிதமகான்னு சொல்லிட்டு தகப்பனாருக்கு சமம் உன்னிடத்துல எவ்வளவோ கௌரவமா இருந்தேன்னு என்ற மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டியோ இனிமே உன்னோட நான் இருக்க முடியாது, நான் கிளம்பி போடுறேன். ஆனா லோகத்துல ஒரு விஷயம் மாத்திரம் நீ தெரிஞ்சுக்கோ, அப்பிரியான் இது நம்ம கேட்கறதுக்கு பிரியமாவே. ஆனா அது பச்சமாக இருக்கிற விஷயத்த சொல்றவனும் ரொம்ப குறைவு, அதை கேட்கிறவனும் ரொம்ப துர்லபம். ஆகையால சொல்றேன், நான் உனக்கு நல்லதான் சொன்ன நீ கேட்கல, உனக்கு ஏதோ நீ போன வழியே போகணும்னு சொல்லி உன் ஏதோ மாதிரி இவெல்லாம் சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு வார்த்தையை நீ கேட்கறது உனக்கு ஏற்பட போறது. இதுக்கு மேல நான் இங்க நிக்க விரும்பல. சுஸ்திதேஷ்டு கமிஷ்யாமி சுகீபவம் மயாமினா, நான் பட்டு மரியா இருந்துக்கோ. சுஸ்தி தீர்த்து உனக்கு நல்லதே இடம் அப்படின்னா வெசவுல சொல்ற வார்த்தை, நீ நல்லா இருந்துக்கோங்க நான் பத்து போயிடுறேன்னு சொல்றோமே அந்த மாதிரி சொல்லிட்டு போறேன் விபீஷணன். இத்யுக்தா புருஷம் வாக்கியம் ராவணம் ராவணானுஜ அஜகாம முகூர்த்தேன எத்ரராம் இத்யுக்தா புருஷம் வாக்கியம். இந்த ராவணன் இடத்துல இது புருஷம் வாக்கியம் உக்தா இவ்வாறான ஒரு வார்த்தையை சொல்லிட்டு என்ன வார்த்தை பிரதீயதாம் தாகரதாய மைதிலி. அந்த சீதா பிராட்டிய தாகரசி ராவணத்துல கொண்டு கொடுத்துருவாங்க சொன்னார். யாவன்ன கிரந்தந்தி சிராம்சி பாணாகா, இந்த ஒன்னால கணக்கு இந்த ராமபாணங்களை ராட்சச தலைகளை தள்ளுவதற்கு முன்பாக அவரது வந்து இத்தனை பேர் தலையையும் வெட்டி தள்ளுறதுக்கு முன்ன நீ கொண்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொன்ன. அந்த வார்த்தையே மறுபடியும் இவ்வாறாக சொல்லி பருஷ் இது ராவணனை பொறுத்த வரைக்கும் இது தாங்கிக்கிற மாதிரி வருத்தமே இல்லை, இது அப்படியே தாங்கிக்க முடியாததாக இருந்திருக்கிற வார்த்தை. ஆனா அந்த வார்த்தையே இது ஹிதோபதோஷமா இருந்திருக்கிற வார்த்தை சொல்லிவிட்டு இவன் சுத்தஞானமாக பிராதாவாக இருந்திருக்கான். இந்த பிராதாவுக்கு இந்த கெட்டகதியில போயிடுறான்ற ஒரு எண்ணம் வரக்கூடாது. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நாம அவனை காப்பாத்தணும்ன்றதுக்காக சொல்லம் ராவணம் ராவணானுஜம். அவரு அதாவது ராவண குடல்ல நாமளும் இருந்தமே அப்படின்னு வெட்டப்படுறாங்க. அப்பேற்பட்ட விபீஷணர் சொல்ற ஜகாம என்பதாக சொல்லுகின்றார். அவர் அங்கிருந்து சமுத்திர கரைக்கு வந்துட்டார். சமுத்திர கரைக்கு வந்தார் முகூர்த்தின எத்த ராம சலக்ஷனா, லக்ஷ்மணனோட ராமர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துக்கு ஒரு முகூர்த்த காலத்துக்குள்ள வந்தார்னு சொல்றது. அந்த இடத்துக்கு போனே தவிர அந்த இடத்துக்கு வந்தார்னு சொல்லலாமா? ஜெகாமன்றதுக்கும் ஆஜகாமன்றதுக்கும் வித்தியாசம் இருந்துட்டு இருக்கு. ஜெகாமன்றது சென்றான்னு அர்த்தம், ஆஜகாமன் வந்தார்ன்னு அர்த்தம். வந்தார்னு சொன்னதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, எப்பவும் பக்தியோட இருந்துட்டு இருக்கவர், இவர் ராமனுடைய கோஷ்டியில் இருக்க வேண்டியவர். அவர் தவறி போய் ராவண கோஷ்டியில இத்தனை நாள் வரைக்கும் இருந்துட்டு, ஆனா இவருக்குன்னு இருப்பிட இடம் இடம் ராமனுடைய கோஷ்டியா போயிட்டு அப்படின்னால ராம கோஷ்டிக்கு தங்காத்துக்கு வந்தான் தானே சொல்லுவா, தங்காத்துக்கு போனான்னு சொல்லுவாள். தன்னுடைய இடத்துக்கு வந்துட்டேன்னா எத்திர ராமஹா சலக்ஷணஹா ராமஹா அப்படின்னு சொன்னான். ராம சம்மத்தம், ராமனோட சேர்ந்து இருந்துருக்கிற அவளுடைய சம்பந்தம் சிறப்புன்றதுனால அவளுக்கு கூட இருக்கிற இடத்துக்கு விபீஷணன் வந்து சேர்ந்தான்னு சொல்ற யுத்த காண்டத்துல 17வது சர்க்கம் சர்க்கத்துல விபீஷண சரணாகத்தையே சொல்ற மொத்தமே விசேஷமா வியாக்கியானம் பண்ணப்பட்டிருக்கிறது. அபயவாரத்துல அழிவாச்சான்பிள் அபய பண்ணின அபய பிரதான சாரத்திலயும் சரி, சுவாமி தேசிகன் பண்ணின அபய பிரதான சாரத்திலயும் பல விஷயம் இந்த சர்க்கத்துல சொல்லிருக்கு. யதாமதி யதாரசம் இதுல சொல்லிருக்கிற விஷயங்கள் இந்த இடத்துல விஜயாபனம் பண்ணி கொள்கிறேன். தம் மேரு சிக்கராங்காரம் மேரு கொலை போன்றதா இருந்திருக்கிற, பற்றி எரிகின்றதா இருந்திருக்கிற மின்னல் ஆகாசத்துல நிற்கிறவனான அந்த விபீஷணனை இருக்கிற வானரெல்லாம் பாக்குறாளாம். இது தப்பினவர் மடுவுல விழ மாதிரி அங்கேயிருந்து ஓடி வந்துட்டான். ஒருத்தன் மாத்திரம் வரல, அதாவது நாலு பேர், ஆக மொத்தம் 5 பேர். தமாத்ம பஞ்சமோ சுக்ரீவோ வானராட்சிகோ ஆத்ம தன்னோட சேர்ந்து 5 பேராக இருந்திருக்கிற விபீஷணன் சுக்ரீவன் பாக்குறேன்னு அங்கேருந்து மேரு சிக்கராக்காரம்னு சொல்ற சிக்கரத்தை போல உபத்திரம் இருக்கிறதுன்றதுக்கு காரணம் என்ன? இத்தனை நாள் வரைக்கும் ராவனுக்கு ஒரு பெரிய சிறப்பு ஏற்படாத இருந்தது, இப்போ அந்த சிறப்பு ஏற்பட போறது. ராமன் எதுக்காக அவதாரத்தை சரணாகத ரட்சணம் பண்றதுக்காக, அந்த சரணாகத ரட்சணம்ன்றதுக்காக எல்லாராலையும் அறிந்து கொள்ளும்படியாக ஒரு செயலாக இருக்க போகிறது இந்த விபீஷணன் இங்கு வந்து சரணாகதி பண்ணுவது. ஆகையால ராவனுக்கு ஒரு சிகரம் வச்சாந்திருக்கு, ராவணனுக்கு ஒரு சிருங்கம் ஒரு சிகரம் பங்கம் வந்த மாதிரி இருந்துட்டு இருக்கான். தீத்தாமிவ சதகிரதாம், இது ஒரு பிரகாசிக்கின்ற மின்னல் போல இருந்துட்டு இருக்கார். ராமபதாமனுடைய ஒரு இந்த பத்தி எரியும் மின்னல் போல இருக்கு, மின்னல் நடுக்கும் வேகம் பிரகாசம் எல்லாம் வருது. விபீஷணனுக்கும் இந்த அந்த 4 முதலிகளுக்கும் வரக்கடியும் பார்த்து இந்த முதலிகள்லாம் பாக்குறாளாம். பார்த்துட்டு சொல்றாளாம் இப்படி பிரகாசத்தோட இருந்துட்டு இருக்காளு. ககனஸ்தம் இன்னும் கிரகங்கள மேலேயே இருந்துட்டு இருக்காளாம். என்னன்னு கேட்டாக்க லங்கையில இருந்து களம்பச்சையே இவெல்லாம் பார்த்துட்டாளாம். பூமியில இருந்துட்டு இருக்கிற வானரர்கள்லாம் இவ பார்த்தது வானராதிபாக ததிசுகு. இதனால என்ன ஏற்படுறது? இந்த ஸ்லோகத்தினால பிரதிகூல சமூகத்திலேருந்து கணக்கு போனா கூட அனுகூலராக இருந்துட்டு இருக்கிறவர்களுடைய கடாட்சத்துக்கு விடயமாக அவளை எப்பறமும் எப்பவும் உடனே இதுதான் தெரிவிக்கிறார். அங்க உத்தரம் தீரம் தீரம் ஆசாத்திய கசே விதிஷ்டதாம் சம்பாஷமானாம் அந்யோன்யம் பவிபீஷா. இங்கிருந்து மேல வர உடனே ஒவ்வொருத்தர் பேஷண்ட் இருக்காளாம். இது என்னடா இது இவ்வளவு பெரிய ஒருத்தர் வர, இது வந்து ராட்சசோபம் அஸ்மான் ஹந்தும் சம்சயான ஆயுதங்கள்லாம் ராட்சசன் ஓடி வராங்க. ஆகையால கொலை பண்றதுக்கோசம் தான் வந்துட்டு இருக்கான். எல்லாரும் ஜாக்கிரதையா இருந்துட்டு இருக்கோ, வாங்கோ வாங்கோன்னு சொல்லி விபீஷணன் பெரிய ஒரு எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லி விபீஷணன் சொல்ற. இது சொன்ன உடனே இவ வார்த்தை பேசுறதெல்லாம் கேட்டுட்டே நெந்து பேராத்திலேயே விபீஷணன் பேசாம் சம்பாஷமானாம் அங்கே ஒன்னிந்த விபீஷணா உத்தரம் தீரமாச கஷ்டேவிஷ்ட தன்னை சேர்த்துக்க கூடாதுன்றதுக்காக இவெல்லாம் இருந்துருக்காள். அந்யோன்யம் சம்போஷமானா ஒருத்தருக்கு ஒருத்தர் மகாராஜராக பெரியவரும் அவருடைய முதலிகளும் பேசின்றிருக்கிறத பார்த்து விபீஷணா அந்த விபீஷணனானவன் இப்படிப்பட்டவர் பாவசுத்தியோடையும் எம்பெருமான அடையணுன்ற ஒரு துறையோடையும் இருந்துருக்கிறார். அப்பேற்பட்டவர் உத்தரம் தீர மாசாத்தியம் அந்த இருக்கிற பெருமாளை காட்டிலும் பெருமாள் இருக்கிற திவ்ய தேசமே ரொம்ப பரம பிராப்தியம்ன்ற எண்ணத்தோட கூட அந்த உத்தர தீரம் வடகரையில வந்து ஆகாசத்திலேயே நின்றுருக்காரு. கஷ்டையே பின்ன அந்த முதலிகள்லாம் பார்த்து தீர்மானம் பண்ணி இவனுக்கு அனுகிரகம் பண்ணலாம்னு அவளே தீர்மானம் பண்ண பிற்பாடு நாம இறங்குவோம். அதுவும் நமக்கு வேற ஒன்னும் ஆலம்பனம் பிடிப்பு கிடையாது, இவன்தான் நமக்கு ஆலம்பனம் பிடிப்புன்ற ஒரு எண்ணத்தோட தீர்நாழ்வன் ஆகாசத்திலேயே நின்றாரான். நின்றதோடு மாத்திரமில்ல உறக்க ஒரு சப்தம் சொன்னாரான், உவாச்சகம் சுகம் அந்த பெருமாளுடைய காதலையும் படணும். பெருமாள் அவளுடைய பெருமாளுட நேரம் சொல்லக்கூடாதுன்றதுக்காக இவன் பெரிய ஞானத்தை உடைய ஆகின்றது எதை எடுத்துக்கணும் எதை விடணும்னு தெரிஞ்சவன் ஹேயோபாதேயத்தை தெரிஞ்சவனாக இருந்திருக்கவன் தான். இதுல இந்த ஹேயோபாதேயத்தை தெரிஞ்சிருக்க யாரு அப்படின்னா இத்தனை நாள் வரைக்கும் இருந்துட்டு இருக்கிற இருப்பு இருக்க அது ஹேயம். உபாதேயம் எது பெருமாளோட இருந்துட்டு இருக்கிறது தான். இத்தனை நல்லா தெரிஞ்சிருந்தவன்னால அவன் சொன்னான் ஸ்வரேணமாக தான் ஒரு பெரிய உறக்க குரல்ல சொல்றாள். அங்கிடம் மரங்கள்லாம் கூட இறங்கும் வகையில அதெல்லாம் கூட ஐயோ இப்படிப்பட்ட விபீஷணனா இவனுக்கு நம்மளும் அனுகிரகம் பண்ணணுமே பண்ணாத விடுறதான்னு மரங்கள் கூட இறங்கும் உறக்க சொன்னா மகான் ஸ்வரத்தினாலேயே அவன் சொல்ற விதத்திலேயே அவனுடைய ஆர்த்தி அவனுடைய எம்பெருமானத்துல சேர வேணும்ன்ற எண்ணம் அந்த எண்ணம்படியாக விபீஷணன் சொன்னான். என்ன சொன்னார்னா ராவணோ நாமுதிர விருத்தோ ராட்சதோ ராட்சதேஸ்வர மனுஜோ பிராதா ராவணோ நாம ராவணன் ஒரு கெட்ட நடத்தை உடையவனாக ஒருத்தன் இருந்துருக்கான். அவன் ராட்சசர்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்துருக்கான். அவனுக்கு தம்பியாக நான் பிறந்தவன் நானு, எனக்கு விபீஷணன் பேரு அப்படின்னு தன்னை சொல்லி முதல்ல சொல்லிக்கிறான். இதுல இருந்து பார்த்தோம்னாக்க இந்த சரணாகதி விபீஷண சரணாகதி இருக்க எல்லா சரணாகதிக்கும் காட்டிலும் ஒரு நிதர்சனமாக இருந்திருக்கிற ஒரு சரணாகதி. சரணாகதிக்கு அஞ்சு அங்கங்கள் சொல்லப்படுகின்றன. ஆங்கோல்ய சங்கல்பம், பிராதிகூல்ய வர்ஜனம், மகாவிஸ்வாசம், கோத்திருத்துவரணம், ஆசிஞ்சன்யம் என்பதாக இந்த அஞ்சு அங்கங்களும் பரிபூர்ணமாகவும் வியக்தமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது விபீஷண சரணாகதியில தான். இதுல ஆணுகோல்ய சங்கல்பம் எம்பெருமானுக்கு அனுகூலமாகவே இருப்பேன்னு சொல்றது. பிராதிகூல்ய வர்ஜனம் இனிமேல் எம்பெருமானுக்கு எதிராக நடந்தேன் என்பது இது ஆணுகோல்ய சங்கல்பம் பிராதிகூல்ய வர்ஜனம். அடுத்தது பார்த்தோம்னாக்க பரிசியா மகாவிஸ்வாசம் எம்பெருமான் ரட்சிப்பார் அப்படின்றது சர்வலோகசரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதிதமாம் சித்திரம் விபீஷணோபஸ்திதம் சொல்ல போற. அடையாள சர்வலோக சரண்யனாக இருந்திருக்கிறவன் ராட்ச சர்வலோகத்துக்குள்ள அடங்கினவர் ராட்சத வர்க்கம். அந்த ராட்சத வர்க்கத்துக்கும் சரண்யனாக ராட்சச வர்க்கத்தாலேயும் சரணமாக அடைய தகுந்தவனாக இருப்பவன் ராமன். அவன் ஒரு காலம் நம்மளை கைவிட மாட்டேன் என்ற ஒரு எண்ணத்தோடு இருந்திருக்கிறது மகாவிஸ்வரம். கோஸ்திருத்த வரணம் அவரிடத்திலேயே தான் புகழ் அப்படின்னு அவன் தான் என்னை ரட்சிக்க வேணும்னு பிரார்த்தனை பண்றது. அதோடு மாத்திரமில்ல ஆகிஞ்சன்யம் பரிச்சக்கா மயாலங்கா மித்ரானிக்க தனானிக்கான்னு நான் லங்கையை விட்டுட்டு வந்துட்டேன், என்னுடைய நண்பர்கள்லாம் விட்டுட்டு வந்துட்டேன், மனைவிமார்கள்லாம் விட்டுட்டு வந்துட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், தன்னுடைய இயலாமையை முன்னிட்டு கொண்டு ராமனிடத்துல சரணாகதி பண்றேன். ஆகையால இப்படிப்பட்ட அஞ்சு அங்கங்களோடு கூடி இருந்திருக்கிற ஆத்மநிக்ஷேபமாகிற பரண்யாசன்றது விபீஷண சரணாகதியில தான் பரிபூர்ணமாக இருந்திருக்குன்னு சொல்லி இது அபயப்பிரதான சாரத்துல சுவாமி தேசிகன் விசேஷமாக அருளி செய்கிறார். அந்த ரீதியில இங்கேயும் சொல்றோம் நம்ம இதுல இருந்து ஆரம்பிச்சு அனுகூலி சங்கல்பாதிகள்லாம் சொல்லப்படுகின்றன. சீதா இந்த ராவணனுடைய தம்பியாக நான் இருந்திருக்கேன்னு சொல்லி தன்னுடைய ஆக்கிஞ்சன்யத்தை சொல்ற. தேனசீன ஜனஸ்தானா திருதா ஹத்வாஜதாயுடம் ருத்தாதி விவசாதேன ராட்சசி சுரட்சிதா. இப்படி அந்த ராவணனாலே சீத்தையானவள் கொண்டு செல்லப்பட்டாள். அவ இதுல இருந்துருக்கான்றதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டான். அப்போ சொல்ற கடைசியில சொல்றார் விபீஷணன் அவமானிதா அகம் பருஷிதேன தாசவச்ச அவமானிதா. நான் ராவணனாலே அவன் கோபிச்சின்றதுனால தாசவச்ச அவனுக்கு ஒரு அடிமை போல என்ன அவமானம் பண்ணப்பட்டவனா இருந்து நான் இங்க வந்திருக்கேன். நானு ஆகையால நான் வந்திருக்கிறது எப்படி வந்திருக்கேன் தெரியுமா? புத்திராஸ்து தாராஸ்து ராகவம் சரணங்கதா. என்னுடைய மனைவிமார்களையும் என்னுடைய பிள்ளைகளையும் எல்லாரையும் விட்டுட்டு ராமனையே சரணமாக அடைந்து நான் வந்திருக்கேன் என்று சொல்றேன். சோகம் பருஷிதா, அதாவது இவன் அனர்த்தத்தை பார்த்து ஹிதம் சொன்ன நான். ஆகையால என்ன அவன் வந்து ரொம்ப கோச்சின்ட்டான். கோச்சின்றதுனால சொல்றேன், அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் சொன்ன ஹிதத்தை அநாகரித்தது மாத்திரமில்ல என்னுடைய மிருத்யவனுடைய வார்த்தையே தான், அதாவது யமனுடைய வார்த்தையே தான் ஹிதம்னு நினைச்சுட்டு அதை ஆதரிச்சவனா இருந்திருக்கான். தாசபட்ச அவமானித்தா, நான் சொன்னது அஹிதமான கூட இருந்ததுன்னா கூட ஏகபாதராவா இருந்திருக்கவன் தன் அடியனான சகஸ்தன்லாம் விட்டு என்ன அவமானம் பண்ணும்படியாக சொன்னான். ஒரு அவன் பிள்ளை எதிரையே என்ன அவமானப்படுத்தினான், பிள்ளையெல்லாம் பரிகாசம் பண்ணும்படியாக பண்ணான். ஆகையால நான் என்னுடைய பிள்ளைகளையும் மனைவிமார்களையும் மொத்தத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்திருக்கேன். நிவேதித மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே. நான் இப்போ பிரார்த்தனை பண்றேன். அந்த முதலிகளிடத்துல போய் பிரார்த்தனை பண்றார் விபீஷணன். நிவேதித மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம், இதை முன்ன போய் சொல்லுங்கோ நீங்கோ. மாம் உபஸ்திதம் நிவேதித, நான் வந்திருக்கேன்றது சொல்லுங்கோ. இது அது சொல்றது போக நிவேதித்தான்றத முன்ன சொல்லிட்டு அப்புறம் மாம் உபஸ்திதம்னு பின்னாடி சொல்ற. அந்த நிவேதிதான்னு முன்ன சொன்னதுக்கு காரணம் என்னன்னா அவருடைய வேகத்தை சொல்றாரான். மாம் பிரச்சுதா, அங்கேருந்து நழுவினவாக இருந்திருக்கேன். என்னுடைய ஸ்திதி எப்படி இருந்திருக்குன்னா பிரச்சுதோ வா ஏஷோஸ்மான் லோகாதகதோ தேவலோகம். இந்த லோகத்துல இருந்து நழுவி போயாச்சு, இன்னும் அந்த லோகத்துக்கு போய் சேரல. அந்த மாதிரி நிலையில இருந்திருக்கேன். ராவணனுடைய லோகமாக இருந்திருக்கிற லங்கையிலேருந்து நழுவியாச்சு, இன்னும் பெருமாளாலே ஏற்கப்படாதவனாக நான் இருந்திருக்கேன். இப்படி வந்திருக்கவன இந்த இதுக்கு மேல என்ன ஏத்துக்கலாமா வராமான்னு ஏகப்பட்ட விசாரம்லாம் பண்றதெல்லாம் வேண்டாம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக ராமனிடத்துல தெரிவியுங்கள். ராகவாய் மகாத்மனே, ராகவாயன்னு சொல்றதுக்கு ரகுகுலத்துல பிறந்தவாள்லாம் இவ சரணாகத ரட்சணம் பண்றதுக்கு பெயர் போனவாளாக இருந்திருக்கா. அப்பேற்பட்டவ ராமனிடத்துல போய் சொல்லுங்கோ. அவர் மகாத்மாவாக இருந்திருக்கவர். ரகுகுலத்துக்கு யாரான ஒரு அனதிகாரி வந்தாலும் வரலாம், ஆனா ராமன் வந்து மகாத்மா. ராமோ ராமோ ராமிக்கு பிரஜானாம் அபவத் கதாக என்று உலகத்துல இருந்திருக்குவா. எல்லாருமே ராமன் ராமன் ராமன்னே சொல்லிருக்குவாளா இருந்திருக்குவா. சிறிய ஜோனிகதாஷ்டான் என்ன, சிறிய ஜோனியில இருக்கிறவாள்லாம் கூட ராமனிடத்துல பிரீத்தியோடு இருந்திருக்கிறதா இருந்திருக்கே. அப்படிப்பட்டவன் அந்த ராமனிடத்துல போய் அவர் மகாத்மாவாக இருந்திருக்கிற ராமனிடத்துல போய் சொல்லுங்கோ நான் வந்திருக்கேன் சொல்லி, என்ன ராமர் ஒரு காலம் சரணாகதனை ரட்சிக்காமல் விடமாட்டார் என்பதற்காக சொல்லுகின்ற அவருடைய மகாவிஸ்வாசத்தை தெரியப்படுத்துறது. சர்வலோக சரண்யாயன்னு சொல்ற, சர்வலோக சரண்யாய, இந்த லோகம் அந்த லோகம் இல்ல, எல்லா லோகத்துக்கும் சரண்யனாக இருந்திருக்க இப்பேற்பட்டவன் அவன். ஆகையால அவனிடத்துல போய் நிவேதியத்தை அன்னம் செல்வீரும் வண்டானம் செல்வீரும் தொழுதிருந்தேன் என்னமா போல நீங்களும் எல்லாருமா சேர்ந்து உங்களை நான் பிரார்த்தனை பண்றேன்னே, என்னுடைய பிரார்த்தனைய போய் விண்ணப்பம் செய்யணும், ராமனிடத்துல போய் விண்ணப்பம் செய்ய வேணும் என்று பிரார்த்திக்கிறாராம் விபீஷண ஆழ்வான். இதுல எத்தனையோ அர்த்தம் இருந்துருக்கு, இதுல சொல்லச்சு ஒரு அர்த்தம் ரெண்டு அர்த்தம் சொல்ல முடியாது. இந்த நிவேதிதான்றதுக்கும் மாம்ன்றதுக்கும் இதுக்கே ஒவ்வொன்றுத்துக்கும் 15 அர்த்தம் 20 அர்த்தம் எல்லாம் சொல்லிருக்க. மாம் நிவேதியத்தை நான் வந்திருக்கேன்னு சொல்லி சொல்லுங்கோ அப்படின்னு, உன்னை சேர்ந்தவனாக இருந்திருக்கிறவன் பிரதியதான் தாசரதாய மைசிலி, நான் உனக்கு அனுகூலத்தையே செய்பவனாக இருந்திருக்கிற விபீஷணன் வந்திருக்கேன்றது சொல்லு. உனக்காக நுனி நாக்கால ஒரு வார்த்தை சொல்லல, நானு ஹயத்திலேந்து சொல்ற வார்த்தை, அப்படிப்பட்ட என்ன பார்த்து சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி சொல்ல. ராவனுடைய திருவடியை நான் யாவன்னு சிறசாகனம் யாவன்னு சிரசம் சிராந்தி பானா ராமேரிதா ராட்சச பூங்கவானான்னு சொன்ன. அப்ப ராமனுடைய பானங்கள்லாம் ராட்சசால் மொத்த பேரையும் அழிச்சுட போறது. ஆகையால அதுக்கு முன்ன போய் சீதா பிராட்டிய கொண்டு கொடுத்துருன்னா எவ்வளவோ தத்துவத்தை சொன்ன நானே. அப்பேற்பட்ட என்னை விபீஷணனை தத்துவத்தை சொன்னவனான என்னை வந்திருக்கிறதா சொல்லுங்கோ அப்படின்னு. ராவணனாலே விடப்பட்டவனாக இருந்திருக்கிற என்னை அந்த ராமனிடத்துல போய் சொல்லு. ராமனே சரணமாக வந்திருக்கிறவனாக இருந்திருக்கிற என்னை ராமனிடத்துல போய் சொல்லுங்கோ. இப்படி இது விபீஷணர் சொல்றான் தன்னை பத்தி, மாம் அப்படின்னு சொல்லி சொல்ற. பரிச்சின்தான் வயாலங்கா மித்ராணிச்ச தனானிச்ச அகிஞ்சனாக வந்திருக்கிற என்னை ராமனிடத்திலே நிவேதனம் பண்ணணும் என்பதான் சொல்ற. நிவேதிதமாம் க்ஷிப்ரம் அப்படின்னா, அந்த க்ஷிப்ரம்ன்றது சீக்கிரம் மனசு இருந்திருக்க, இது ரொம்ப சஞ்சலமாக இருந்திருக்குமா, சஞ்சலம்கி மனசான்னு சொல்லிருக்கு. ராவனுக்கு ஏதான எண்ணம் மாறிட போயிருது, சீக்கிரமா போய் சொல்லுங்கோ நான் சரணாகதி பண்ணிருக்கேன்றத சொல்லுங்கோ, எனக்கு ஆகூல்யம் வந்திருக்கச்சேயே சொல்லிடுங்கோ என்பதாக சொல்லுகின்ற. விபீஷணம் உபஸ்தித்தம், விபீஷணம் வந்திருக்கேன்றத சொல்லுங்கோ, ராவணனுடைய தம்பி வந்திருக்கேன்னு சொல்லுங்கோ. யாரிடத்துல சொல்லணும், சாகவாய மகாத்மானை ராவணத்துல சொல்லுங்கோ. அவன் ரகுகுலத்துல பிறந்தவன், சகதேவ பிரபன்னாய் தவாஸ்மீதி அபயம் சர்வபூதேபியோதான்மே. இப்படி சரணாகத ரட்சணத்தையே விரதமாக உடைய ராமனிடத்துல போய் சொல்லுங்கோ. மகாத்மனைன்னு சொல்ற அந்த ஆத்மசப்தம்ன்றது, ஆத்மசப்தம் ஜீவனை சொன்னாலும் சரி பரமாத்மாவை சொன்னாலும் சரி எத்த சொன்னாலும் அந்த ராமன் மகாத்மாவாக இருந்திருக்கான். அவனிடத்துல சொல்லுங்கோ, அவன் சர்வலோக சரணியனாக இருந்திருக்கான். அவனை பொறுத்த வரைக்கும் உச்சநீச்சு பாவம் எல்லாம் கிடையாது. அவன் எல்லாருக்கும் உயர்வு தாழ்வு பார்க்காமல் எல்லாருக்கும் சரண்யனாக இருந்திருக்கவன். நான் அரக்கர் குலத்துல பிறந்தவனாக இருந்தா கூட எனக்கும் அவன் தான் சரண்யன். மாதங்க மானுஷபிதா நவிசேட ஹேதுன்னு சொல்ற சுவாமி தேசிகன். யானையா இருந்தாதான் நீ காப்பாத்துவியா, மனுஷனா இருந்தா நீ காப்பாத்த மாட்டியான்னு கேக்குற. அந்த மாதிரி ராமனை பொறுத்த வரைக்கும் மகர்ஷிகளை தான் ரட்சணம் பண்ணுவாரா, என்ன மாதிரி ராட்சசனை ரட்சணம் பண்ண மாட்டேரா சரணாகிதி பண்ணா கூட அப்படின்னு எல்லாம் கேட்கற மாதிரி இருந்திருக்கான். பிரபலோக சரண்யாய ராகவாயு மகாத்மனை நிவேதிதமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் என்று இவன் சொல்லி சொல்றான். விபீஷணர் சொன்ன வார்த்தையே ஏ தத்துவச்சனம் சுருத்ரா சுக்ரீவோ லகு விக்ரம லக்ஷ்மணோ ராமம் சம்ரத்தனிதம் அப்ரவீத் இந்த விபீஷணனுடைய வார்த்தையை கேட்ட உன்னை லக்ஷ்மணர் ரொம்ப சம்பந்தராக அவர் சொல்லி சொல்றாராம். இந்த வார்த்தையை சொல்லி சொன்னாராம், பிரகத்யா ராட்சதோ சேஷம் பிராதா மித்ரஸ்ய வை பிரபு ஆகதஸ்தரிபு சாட்சாத் கதம் அஸ்மிஸ்து விஸ்வசேதி. இவன் இயற்கையிலேயே பார்த்தோம்னாக்க இவன் ஒரு ராட்சசன், அந்த ராட்சசனுக்கு இயற்கையிலேயே கோபமான ஒரு எண்ணம் இருந்துட்டு இருக்கும், ஆகையால இவனை ஏற்றுக்கிறதுன்றது தப்பு தேவையில்லை. சரி, அதோடு இல்லாத வெறும் ராட்சசனா மாத்திரம் இல்ல, நமக்கு பக்கா எதிரியாக இருந்துருக்கிற ராவணனுடைய தம்பி வேற, இப்ப இவனை போய் எப்படி ஏற்றுக்கிறது, இது பெரிய சமஸ்யா இருந்தது, ஆகையால இதை ஏற்றுக்குவானான் தோன்றது என்று சொல்றான். ராட்சசோ ஜிம்மையா புத்தியா சந்திஷ்டோய் மிகாகதா தகர்த்தும் மாயையா சன்னகா விஸ்வஸ்தே தைதானக்க. அந்த ராட்சசர்களுக்கெல்லாம் எப்பவுமே குட்டில புத்தி, அது நேர் புத்தியே கிடையாது. அப்போ பாருங்கோ, ஏற்கனவே ஒரு மாரீசன் மான் வேஷத்துல போட்டுண்டு சீதா பிராட்டி ஏமாத்தினா, உன்னை ஏமாத்தினா, எல்லாரையும் ஏமாத்தினான். அதே மாதிரிதான் ராவணனும் ஒரு சன்னதி போட்டு சீதா பிராட்டியை தூக்கின்னு போனான். இப்படி எல்லாம் இருக்கச்சு, இங்கேயும் நம்மளை ஏமாத்துறதுக்காக, சரணாகிதி பண்ணிய மாதிரி ஏமாத்துறதுக்காக ராட்சசம் வந்திருக்கான். எனக்கு ஏத்துக்கிறது அவ்வளவா யுக்தமா தோணல அப்படின்னு சொல்லுது. வாக்கியஜம் வாக்கிய குசலம் தத்தோ மௌனம் உபநாக்க மாதிரி இப்படி சொல்லிட்டு வாய்மூண்டு இருந்துட்டானா. அப்போ சுக்ரீவசியது சத்வாக்கியம் ராமோ மகாபல சமீபஸ்தானுவாச்சேதம் ஹனுமத் முகான் கபீனு. இந்த சுக்ரீவன் சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு ராமர் கிட்டக்கு இருக்கிறவளை பார்த்து சொன்னாரா, ஹனுமத்வங்களை பார்த்து, இது இப்ப இது வரைக்கும் உங்களுடைய ராஜாவாக இருந்துட்டு இருக்கிற வார்த்தை ரொம்ப சரியா தான் சொல்ற வார்த்தை, பார்த்தாக்க நம்மளை ரட்சிக்கணும், அதாவது தன்னை ரட்சிக்கணும்ன்றதுக்காக சொல்ற வார்த்தையா இருந்துட்டு இருக்கு, இது ஏற்புடையதான் இருந்துட்டு இருக்கு. இருந்தாலும் உங்களுடைய அபிப்பிராயம் என்னன்றது நீங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் சொல்ல வேண்டியதுன்னு கேக்குறாரா. அந்த முதலிகளை பார்த்து அப்போ ஒவ்வொருத்தரா சொல்ல ஆரம்பிச்சுட்டாளா. அப்ப சொல்லச்சே முதல்ல கை கோப்பிட்டு சொல்றாராம், சோபச்சாரம் ததா ராமமோச்சகம் பிரயசகே ரிஷவாம் அஜ்ஞாதம் நாசிதே கிஞ்சித் திருடு லோகேஷு ராகவ ஆத்மானம் பூஜையும் ராம பிரச்சஸ்தி அஸ்மான் சுவருத்தயாம் தூமி சத்யோ ரதசௌரா தார்மிகோ திருட விக்ரமா பரீட்சகாரீ ஸ்மிருதிமான் நிதிருஷ்ட ஆத்மா சுவருத்தஜாம் ஒன்னும் கிடையாது. அப்படிப்பட்டதா நீ எல்லாம் தெரிஞ்சவனா இருந்துட்டு இருக்க, இருந்தாலும் கூட எங்களுக்கு எல்லாம் ஒரு ஏற்றத்தை கொடுக்க வேணும்ன்றதுக்காக எங்கள் வார்த்தையே நீ கேக்குற, ஆகையால நீ உனக்கு நீ சத்தியவர்த்தன் தர்மம் தெரிஞ்சவன் சூரனாக இருந்துட்டு இருக்கவன் பராக்கிரமம் உடையவன் எல்லாத்தையும் யோஜனை பண்ணியே செய்யக்கூடியவனாக இருந்துட்டு இருக்கவன் அப்படிப்பட்டவராக நேரு இருந்துட்டு இருக்கிறதுனால உமக்கு தெரியாது எதுவும் கிடையாது, ஏதோ எங்களை கேட்கறதுனால நாங்க சொல்றோமே தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரா சொல்ல ஆரம்பிச்சுட்டாலாம். அதுல முதல்ல சொல்ற அங்கதம் சொல்ற விஸ்வசனீயா சஹசா நகர்த்தவியோ விபீஷணா, விபீஷணத்துல சகசா விசுவாசம்ன்றது பண்ண முடியாது, கொஞ்சம் யோசனை பண்ணிதான் அவனை சேர்த்துக்கணும். ஏன்னா அவன் சத்ருவனுடைய படை எதிரியினுடைய படை வீட்டில இருந்து வரதுனால இது கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டிய விஷயம் தான், ஆகையால அவனோட பேசி பார்ப்போம். குணத சங்கிரகம் கூறியாது துரோஷத்து விசர்ஜயத்து, அவனிடத்துல குணம் கணக்கு இருந்ததுன்னா அவனை ஏத்துப்போம், தோஷம் இருந்ததுன்னாக்க அவனை விட்டுடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாலாம். சரி, குணம் தோஷம் ரெண்டும் இருக்கு, எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னா எந்த மனுஷன் இடத்துலயும் வந்து தோஷமே இல்லாத மனுஷன் யாரும் இருக்க மாட்டான், அதே மாதிரி மொத்தமே குணமே இல்லாத மனுஷனாலும் இருக்க மாட்டான். ஆனா இது ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும், குணம் எவ்வளவு இருக்கு தோஷம் எவ்வளவு இருந்துட்டு இருக்குன்னு. குணபாகம் நிறைய இருந்ததுன்னா அதை எடுத்துக்கணும், தோஷபாகம் நிறைய இருந்ததுன்னா அதை விட்டுடணும். அந்த மாதிரி இவனையும் இவனோடையும் பேசி பார்த்து பரீட்சை பண்ணி பார்த்து குணபாகம் நிறைய இருந்ததுன்னாக்க அவனை எடுத்துக்கலாம், தோஷபாகம் அதிகமா இருந்ததுன்னாக்க விட்டுவிடலாம். இப்படி ஜாம்பவான் முதலிய முதலாம் எது தோஷோ மகாஸ்மின்னு செஜதாம் அபிசங்கிதம் இவனை விட்டு தொலைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரா. அப்போ எல்லாரும் சொல்லி முடிச்ச பிற்பாடு பக்கம் எது

இங்க சுக்ரீவன் முதலிய முதலிகளை பார்த்து சொல்றாராம், மமாபிச்ச விவசாஸ்தி காசித் பிரதி விபீஷணம் சோதமிச்சாந்தி தர்வம் பவத்திகி ஸ்ரேயசிஸ்தி பெருகி. இந்த வந்து எனக்கும் இந்த விபீஷணனை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்றது எண்ணம் இருந்துருக்கு, ஆகையாலதான் உங்க மூலமா இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு நான் சொல்லி சொன்னேன். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த சொல்றேன், நான் நம்மளிடத்துல ஒரு நட்போடு கூட நினைச்சு மித்திரபாவத்தோட நட்பு நினைச்சுட்டு ஒருத்தங்களுக்கு வந்தான்னாக்கா அவனை எந்த காரணத்தை கொண்டும் அவனை விடவே கூடாது. தோஷோயத்தை தசித்தாது சதாரணத்தை தகர்கிட்டோம். நீங்க சொன்னுங்களே தோஷம் நிறைய இருக்கா இல்ல குணம் நிறைய இருக்கான்றத சிந்தனை பண்ணி தோஷம் நிறைய இருந்ததுன்னா அதை விட்டுருந்தோம், குணம் இருந்ததுன்னாக்கா எடுத்துக்கணும்னு சொன்னீங்களே. தோஷமே இருந்ததுன்னா கூட அவளை நாம நம்மளிடத்துல சரணாகதி சொல்லிட்டாள்னாக்கா அவளை நாம ஏற்றுக்க வேண்டியதுதான் என்பதாக சொல்லுகின்றார். ஈதம் வசனம் பிராப்தம் பாசரம் அப்படின்னா கிமேஷ ரஜினீச்சரகம், நம்ம சேர்ந்தவனாக ஒருத்தர் இருந்துட்டு இருக்கான், இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்துல இருந்துட்டு இருக்கிற நம்மளுடைய தம்பிமாரால ஒருத்தர் மாதிரி இருந்துட்டு இருக்கிற இவனும் யாருதான் விடுவா? ஆகையால இதை கெட்டாலும் பண்ணவே கூடாது. அனதீத்திக சாஸ்திராணி விருத்தான் அனபுதேவித நசக்கியம் ஈதம் மக்கம் எதுவாக ஹரீஸ்வரகம். இப்படி இந்த சாஸ்திரங்கள்லாம் வாசிக்காமல் இந்த பெரியவாள் எல்லாம் வந்து அவளுக்கு பரிசாரம் பண்ணாமல் இப்படிப்பட்ட வார்த்தைன்றது இருக்க இது சொல்ல முடியவே முடியாததாக இருந்துட்டு இருக்கு. இதுல அனுமான் சொன்ன வார்த்தை நாம் ரொம்ப ஒத்துக்க கூடியதாக இருந்துட்டு இருக்கு. ஆகையால நான் சொல்றேன், நீங்கள்லாம் எப்படிப்பட்டவள், நீங்கள்லாம் ஒரு வானர குலத்துல சேர்ந்தவர்கள், வானர குலத்துல சேர்ந்தவனாக இருந்துட்டு இருக்கச்சே இந்த கரடிக்கும் புலிக்கும் ஒரு சண்டை நடந்த விஷயம் தான், மனுஷனுக்கும் ஒரு புலிக்கும் நடந்த ஒரு விஷயம் தெரியும் உங்களுக்கு. அந்த கதையை இங்க ஞாபகப்படுத்துற ஒரு மனுஷன் புலியின் பயந்துட்டு வரா, புலியின் பயந்துட்டு வரச்சே அங்கேருந்து ஓடி வர வரச்சு என்ன பண்ணிட்டான்னாக்க அந்த புலி கீழே இருந்துட்டு இருக்கு அந்த மரத்து மேல ஏறிட்டான், மரத்து மேல ஏறிட்டாக்கா அங்க ஒரு குரங்கு இருந்துருக்குது, அந்த கரடி இருந்துருக்கு, குரங்கு இருந்துருக்கு. இந்த குரங்குக்கு புலி சொல்றது, இந்த குரங்கை பார்த்து இந்த மனுஷனை நீ கீழே தள்ளிவிடு, கீழே தள்ளிட்டா நீ நிம்மதியா போலாம், நான் நீயும் சச்சமா போலான்னு சொன்ன. ஆனா அந்த குரங்கு சொல்லிட்டு என்னிடத்துல அடைக்கலமாக வந்திருக்கிற மனுஷனை எந்த காரணத்தை கொண்டும் நான் காமிச்சு கொடுக்க மாட்டேன்னு புலிக்கு மரம் ஏற தெரியாதான். ஆகையில உன்னிடத்துல நான் காமிச்சு கொடுக்க மாட்டேன், உன்னை விட மாட்டேன்னு சொல்லி மனுஷன் குறைந்து சொல்லிருக்கு. அப்ப ஏற்பட்ட சரணாகத ரட்சணம் பண்ண குளத்துல நீ பிறந்தவனா நாம எல்லாம் வந்திருக்கோம். ஆகையால நாம போய் இந்த சம்பளத்துல சரணாகதி பண்ண விபீஷணனை திருப்பி அடிக்கலாமா? இது ஒண்ணு. ரெண்டாவது விஷயத்த சொல்லி சொல்ற, நான் என்ன பொறுத்த வரைக்கும் எப்பேற்பட்ட குளத்துல நான் பிறந்திருக்கேன் தெரியுமா? நான் வந்து ஒரு புறாவுக்காக தன்னுடைய மாம்சத்தையே அறுத்து கொடுத்த சிபி சக்கரவர்த்தியினுடைய வம்சத்தை சேர்ந்தவனாக இருந்திருக்கேன். இறந்த நாள் தொழிலும் தொலை புக்க பெரியோன் பெற்றி மறந்த நாள் உண்டோ என்னை சரணன வாழ்கின்றானை துறந்த நாட்கின்று வந்து துணினான் சூச்சினாலே இறந்த நாள் என்றோ என்னும் இருந்த நாள் ஆவது என்றான். ராமர் சொன்னாராம், எங்களுடைய வம்சத்துல ஒரு சிபி சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருந்த, அந்த சிபி சக்கரவர்த்தியினுடைய தர்மத்தை தர்ம ரீதியாக ராஜ்ய பரிபாலனம் பண்றத பரீட்சை பண்ணணும்ன்றதுக்காக பிரம்மாவும் இந்திரனும் ஒரு பருந்து வேஷமும் ஒரு புறாவாகவும் பருந்தாகவும் வந்த, பருந்து புறாவை அடிச்சு சாப்பிடறதுக்காக ஓடி வருது, அந்த புறா ஓடி வந்து சிபி சக்கரவர்த்தியின் இடத்துல அடைக்கலம் கொள்றது. அடைக்கலம் ஒண்ணு ஒண்ணே சிபி சக்கரவர்த்தி இடத்துல வந்துடுது, பறந்து கேக்குறது எனக்கு ஆகாரமா இருக்க வேண்டியது என் இடத்துல கொத்துருன்னு கேக்குறது. கேட்கச்சே அப்ப சிபி சக்கரவர்த்தி சொல்ற, இல்ல என் இடத்துல சரணாகதி பண்ணிடு, இந்த புறா அயல இத நான் விடமாட்டேன்னு சொல்றேன். அப்போ எனக்கு ஆகாரம் வேணும்னா என்ன வேணும், உனக்கு ஆகாரம் தானே வேணும், இந்த நான் தரேன் நானு அப்படின்னு சொல்லி தன்னுடைய மாம்சத்தையே துறையிலேருந்து விட்டு போட ஆரம்பிச்சான். அதுக்கு அந்த பிறந்த சொல்லித்தான், இந்த புறா எவ்வளவு எடை இருக்கோ அவரோ இடம் மாம்சம் ஓணும் அப்படின்னு தன் புறா இருந்த இடம் அளவுக்கு மாம்சம் ஓணும்னு வெட்டி வெட்டி போட்டுருக்க புறா ஒரு தட்டுல வச்சிருக்கு, இவர் மாம்சத்தை ஒரு தட்டுல வச்சிருக்க. இது பார்த்தா புறா வந்து அந்த எடைக்கு சமமா ஆகவே இல்லையா, கடைசியில தானே அதுல ஏறி உட்காந்துக்கிறான். என்னையே நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு தானே ஏறி உட்காந்து இந்த உட்காண்டத்தை பார்த்த உடனே இவருடைய அந்த சக்கரத்தினுடைய தர்ம சின்னத்தை தெரிஞ்சு அவருக்கு அனுகிரகம் பண்ணார் பிரம்மான்னு சொல்லி வந்திருக்கு. அப்பேற்பட்ட வம்சத்துல சேர்ந்தவனாக இருந்திருக்கிற நான் போய் என்னிடத்துல அபயம்னு வந்தவனை போய் ரட்சிக்காத நான் இருப்பனா என்றுதான் சொன்னார். இன்னொரு விஷயத்த சொல்ற, பேதையை பிடித்து தன்னை பிடிக்க வந்து அடைந்த பேதை வேடனுக்கு உதவி செய்வான், விறகுடை வெந்தி மூட்டி பாடு பசியை நோக்கி தன்னுடன் கொடுத்த பயம்புள் வீடு பெற்று இருந்த வார்த்தை வேதத்தின் விழுமிதன்னோ. ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு தெரியாத, ஒரு பட்சி பண்ணின காரியம் இது. ஒரு புறா இருந்திருக்கு, இந்த புறா ஆண் புறா பெண் புறா ரெண்டு புறாவும் இருந்திருக்கு. ஆண் புறா வர வேண்டிய இடத்துல வந்து சேர்ந்திருக்கு, பெண் புறா வரல. ஒரு வேடன் கையில வலை கண்ணி இதெல்லாம் வச்சுட்டு வரான். இதெல்லாம் வச்சுட்டு வரது சாயங்காலம் அஸ்தமிச்சு போயிடுச்சு, ஆனா மழையும் பெய்யறது குளிரா இருந்துருக்கு. எந்த மரத்தின் கீழே ஆண் புறா இருந்துருக்கோ அந்த மரத்தின் கீழே வந்து நிக்கிறான், அவன் உடம்பெல்லாம் நடுங்கிருது. அப்போ ஆண் புறா என்ன பண்றது, பெண் புறாக்கோசரம் குரல் கொடுக்குது. பெண் புறா அந்த வேடுவனுடைய வலையில மாட்டின் இருக்கு, மாட்டின் இருக்கச்சு. அந்த பெண் புறா சொல்றது, நான் இந்த வேடுவனுடைய வலையில மாட்டின் இருக்கேன், இருந்தா கூட நீ இருக்கிற மரத்தின் கீழே வந்து இந்த வேடுவன் வந்திருக்கான், உன்னையே அடைக்கலமாக நினைச்சிருந்து அவன் வந்திருக்கச்சு, அவனை ரட்சணம் பண்ண வேண்டியது உன்னுடைய கடமையாயிடுத்து, அந்த கடமையை நீ செய்யன்னு சொல்லி பெண் புறா சொல்லிட்டான். அதுக்காக அந்த வேடுவன் இடத்துல போய் கேட்கறது, என்ன உணவு உனக்கு இந்த ஒரே குளிர்றது நெடுஞ்சிருதுன்னு ஒண்ணு, எங்கிருந்தோ இருக்கிற ஒரு தட்டு கொள்ளி கட்டியை கொண்டு வந்து போட்டு அங்க இருக்கிற செராள்லாம் கொண்டு வந்து போட்டு நெருப்பு மூட்டி அதுக்கு அந்த வேடுவனுடைய குளிர் எல்லாம் போக்கடிச்சு சொத்தமா ஆக்கிட்டு எனக்கு இவ்வளவு ரொம்ப பசிக்கிறதே, நான் என்ன பண்றதுன்னு உன்னுடைய பசிக்கு தகுந்த மாதிரி ஆகாரத்தை என்னால கொடுக்க முடியாது, என்னையே நான் கொடுத்து விடுறேன், என்ன சாட்டு நீ உன் பசிய தனிச்சுக்கோன்னு சொல்லி இந்த ஒரு புறாவே தன்னையே மாய்த்து கொண்டு மோட்சத்துக்கு போச்சுன்னு சொல்லி அந்த சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதிகாசங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம், அந்த புறாவே தன்னிடத்துல அடைக்கலம் புகுந்தவனுக்கு தன்னையே மாய்த்து கொண்டு கொடுக்கறனா கொடுக்கறது எப்படி ஒரு சிறப்போட இருக்குன்னாக்க, ஒரு மனுஷன் தன்னிடத்துல அடைக்கலமா வந்தவன எட்டி உதைக்கிறது நியாயமா? ஆகையால முடியவே முடியாது. ஆர்த்தோவா எதிவாதிருத்தா பரேடாம் சரணம் கிட்டா, அவன் ஆர்த்தனாக இருந்தா இருக்கட்டும் துர்த்தனா இருந்தா இருக்கட்டும், எப்படி என்னிடத்துல தனக்கு சரணாகதி பண்ணவனாக இருந்தான்னாக்கா அவனை நான் விடவே மாட்டேன். பிரகிருதிகளாக தவா ஸ்நீதிகளாகவே அவையும் சர்வபூதேபியோ ததாம் ஏதத்வதம்மம, ஒரே ஒரு வாட்டி என்னிடத்துல சரணாகதி பண்ணாலே போறோம். அவனை வந்து எதுக்காக சரணாகதி திருப்பி திருப்பி சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவனை ரட்சணம் பண்றது தான் என்னுடைய விரதம். இப்படிப்பட்ட விரதத்தோட நான் இருந்திருக்கிறதுனால தத்தமஸ்யாம் பயம் புறான்னு நீங்க எல்லாம் கேட்கறது தான் பார்த்துட்டு இருக்கேன்னு தவிர, ஏற்கனவே நான் அவனுக்கு அபயத்தை நான் கொடுத்தாய் போச்சு. ஆனையினும் ஹரிசுரேட்ட தத்தமஸ்யாம் பயம் மையா, நான் அவனுக்கு அபயத்தை நான் கொடுத்துட்டேன், போய் அழைக்கிட்டு வா அவ்வளவுதான் சொன்னான். விபீஷணோவா சுக்ரீவா எதிவா ராவண ஸ்வயம், அவன் விபீஷணாவது இருந்துட்டு போட்டோம், அவன் ராவணனேயாவது இருந்துட்டு போட்டோம், என்னிடத்துல சரணாகதி பண்ணியாச்சுனாக்கா அவனை நான் ரட்சணம் பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு, ஆகையால நீ அச்சன் வந்துடும் சொன்னானா. அங்கேருந்து விபீஷன் போய் இந்த சுக்ரீவன் அண்ணன் தோல் நல்ல தோல் கைய போட்டுண்டு அழைச்சிட்டு வர, இவ்வளவு நாள் வரைக்கும் கூடாதுன்னு சொன்ன உடனே சொன்ன விபீஷன் சுக்ரீவனே, ராமர் வாக்கால சொன்ன பிற்பாடு இப்ப சொல்றானா என் மனசுலயும் கூட அதுதான் தோல்லைத்து, இருந்தாலும் எப்படி சொல்றதுன்னு தெரியாது இருந்தேன், இப்ப நீ சொல்லிட்டு இருந்தோ எனக்கு சரியா போயிட்டு இருந்தான் எல்லாம். இது நான் அப்பவே நினைச்சேன் இதான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாளும் இல்லையோ, அதே மாதிரி இவரும் சுக்ரீவனும் சொல்ல சொல்றான். சுக்ரீவன் அவரிடத்துல வந்தவுடனே தம் பக்கத்துல உட்காச்சி வச்சிருந்து வஜசா சாந்தயத்தையும் லோகநாத்யாம் திரிபன்னிவ ஆட்சாதி மமதத்தேன ராட்சசானாம் பலாபலம்னு அவனுடைய வார்த்தையை பெருமாள் வார்த்தையை சொல்லி இந்த வார்த்தைகளாலேயே அவனை சந்தோஷப்படுத்தி விபீஷணரை சந்தோஷப்படுத்தி கண்களால் அப்படியே சாற்றுவேறு போல இருந்து அந்த ராட்சசர்களுடைய பலாபலங்கள்லாம் நீ சொல்லணும், இதுக்காக நான் உனக்கு வந்திருக்கேன், நீ சொல்லி உன்னை நான் அபயம் கொடுத்துருக்கேன்னு சொல்லி சொல்ற. இப்பேற்பட்ட விபீடன சரணாகதிய இந்த இடத்துல சொல்ற. இதுக்கு அபிமான ஸ்தவத்துல ஒரு ஸ்லோகம் கூட தாழ்வான்னு சொல்ற. இந்த விபீடன் தன்னிடத்துல சொல்றான் பிற்பாடு. இப்பவே அவன் சொல்ற விபீடன் சொல்ற விட்டுட்டேன், என்னுடைய நண்பர்கள் எல்லாம் விட்டுட்டேன், பாரியெல்லாம் விட்டுட்டேன், புத்திரம் எல்லாம் விட்டுட்டேன், எல்லாரையும் விட்டுட்டு நானே உனக்கு ராட்சச வசனத்துக்கு நான் சகாயம் நாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சகாயம்னானே ராஜானம் ரட்சணம் சித்திரம் பிரசன்னம். இப்படி இவெல்லாம் சொன்ன உடனே ராட்சதான சாட்சியம் லங்காயாஸ்து பிரதர்களை கரிசியாமி யதாஸ்தானம் பிரவேட்சியாமிச்ச வாகினி, இந்த சேனையை நான் ரட்சணம் பண்றேன்னெல்லாம் சொன்னாராம். இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு உடனே ராமர் தீர்மானம் பண்ணிட்டேராம். இப்பவே விபீஷணனுக்கு பட்டா அப்படின்னு மகாபிராஜ்யம் அகடிந்த விபீஷணம் ராஜானம் பத்ததாம் கேப்ரம் பிரசன்னே மயமானத ஏவமுக்தீஷணம். ராமர் சொன்னேராம்ல இப்பவே போய் சமுத்திரத்திலிருந்து ஜலம் கொண்டு வா, இந்த விபீஷணனுக்கு இப்பவே பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிடு. லங்கைக்கு பட்டாபிஷேகனுடைய அரசன் விபீஷணன் தான், ராவணனுக்கு அழிவு தந்தாய். அதையால இவனுக்கு என்ன சொல்லி பண்றேனா அவர் இதே அபிமானஸ்தவத்துல சொல்ற. அப்தின்னதே நதிக்யத ராட்சசேந்திரம் நைவாஸ்யஜ்ஞிதயதாசபலாபலம் த்வம் சயஹ சபரிதஸ்ய பதேத்யஹிம் பெரிய தடங்களாக இருந்திருக்கு சமுத்திரம். அந்த சமுத்திரத்தை தாண்டத்துக்கு முன்னையே விபீஷணன சமுத்திர ஜலத்தை கொண்டு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு ஒன்னால சமுத்திரத்தை தாண்ட முடியுமான்றதே தெரியாத ஒரு நிலை ஒண்ணு. நதிக்யதராட்சசேந்திரம் சமுத்திரத்தை தாண்டினா மாத்திரம் போறமான ராட்சசேந்திரனை ஜெயிக்கணும். அந்த ராட்சசன் ராட்சசன் தேவதால இந்திரன்லாமே தோத்து போறவன், அந்த ராட்சசனும் இன்னும் ஜெயிக்க பாடில்லை. அப்ப கூட நைவாசிய ஜஜ்னித யதாஜ பலம் ராவணனுடைய பலமோ இந்திரஜித்து முதலி கும்பகர்ணன் அவள்லாம் என்ன பண்ற எப்படிப்பட்ட பலன்ல எத்த பத்தியுமே நீ யோசனை பண்ணாமல் ஒரே சாகசமாக உடனே நீ என்ன பண்ணிட்ட நித்தம் சரியா சபதிதே அனுஜம் கதமிதம் அவனுடைய தாமனிடத்திலிருந்து அந்த லங்கைஸ்வரியன்றது போயிட்டு அந்த லங்கைஸ்வரியத்துக்கு விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டேன்னாக்க இது உங்களுடைய ஒரு மனுஷ கிருத்தியமா என்ன சொல்றது, உங்களுடைய செயலை என்னவென்று சொல்றதுன்னு வியக்கிறார் அபிமானஸ்தவத்துல கூறத்தாழ்வான். அந்த மாதிரி விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு ராமர் சந்தோஷமடைகிறார். ஏவமேதத் புராவிரத்தம் ஆக்கியானம் பத்ரமஸ்து வாஹரதவிசிரத்தம் பலம் விஷ்ணோ பிரபத்தாம் ோமோந்து மங்கலேந்திரா மகனீயுணாத்தயவர்த்தாஜசாய மங்களம் கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாந்த குரவே நமஹ.